రామానుజదయా పాత్రం వ్యాణ వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః మగాయాం మగరే మాసే చక్రాంశం భార్గవోద్భవం మహీసారపురాదీశం భక్తిసారమహం భజే తులాశతభిషగ్జాతం మయూరపురికైరవాత్ మహాంతం మహతాఖ్యాతం వందే శ్రీనందకాంశజం ఇంతుణై పదుమత్తలర్మగల్ తణక్కుమిన్బం నర్పువితణక్కిరైవన్ తంతుణై ఆయర్పావై నప్పిన్నై తనక్కిరై மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கே நிகண்டேனே. தொண்டைநாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருவல்லிக்கேணி என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். போன உபன்யாசத்திலே பார்த்தசாரதி பெருமாளுடைய வைபவத்தை, வெங்கடகிருஷ்ணனுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். ஐந்து பெருமாள்களில் மூணு பெருமாள்களை பூர்ணமா அனுபவித்தாயிடுத்து நாலாவது பெருமாள் அனுபவிச்சுருக்கோம். இந்த பார்த்தசாரதி எம்பெருமான் இங்கு எப்படி எழுந்தருளினான், எதற்காக எழுந்தருளினான் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இந்த எம்பெருமானுடைய திருமேனிய நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் எப்படி அனுபவிக்கிறா அப்படின்றத பத்தின ஒரு அனுபவம். பார்த்தசாரதி அப்படின்னு சொன்னால் கண்ணனுக்காக சாரத்தியம் பண்ணினவன், தேரோட்டின பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அப்படி கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு கண்ணனானவன் தேரோட்டுறான் அப்படின்னா அவனுக்கு மட்டும்தானே சகாயமா அமையிறது, அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பாக்கிறச்ச, பெருமாள் பகவத்கீதைய உபதேசம் பண்ணினதுன்னா நமக்கு எல்லாம் லாபம். பிரதானமா அதுல சர்ம ஸ்லோகம், அதை கொண்டு சரணாகதி பண்ணுங்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணினதுனால அந்த வார்த்தையே கொண்டு நாம இன்னைக்கு மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணி எம்பெருமான் எப்ப கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கிறபடினால நாம எல்லாம் நமக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு அப்படின்னு ஒரு திருட விசுவாசத்தோட இருக்கோம்னா அதுக்கு எம்பெருமானுடைய இந்த சர்ம ஸ்லோகம் தான் காரணம். எல்லாத்தையும் விட்டுடு, என்னுடைய திருவடிகளை பிடிச்சுண்டு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள் அன்னைக்கு கொடுத்த வாக்கு, மாயன் அன்று ஓதிய வாக்குன்னு திருமணசைப்பிரான் கொண்டாடுகிறார். மாயன் அப்படின்னு கண்ணனுக்கு பெயர். அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கலன்னா அவ மனுஷாலே கிடையாது, அவ இந்த பூலோகத்திலே வாழ்ந்தாலும் வாழாதவர்களாகவே கருதப்படுவார்கள், இருந்து பிரயோஜனம் இல்லைன்ற. மாயன் அன்று ஓதிய வாக்கு பகவத்கீதை, முக்கியமா அதனுடைய தாத்பரியமான ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகம், அதனை கள்ளார், அதை தெரிஞ்சுக்காதவா, அந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்காதவா, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்காதவா, அதை புரிஞ்சு மனசுல பதிய வச்சுக்காதவா, அதை கடைபிடிக்காதவா, உலகத்து ஏதிலராம் மெய்ஞானமில், இந்த லோகத்திலே ஞானம் அப்படின்னா என்னன்னே தெரியாதவா, இதை தவிர என்ன கத்துண்டாலும் அவ ஒன்னும் தெரியாத ஜடத்துக்கு சமானம் அப்படின்றத சாதிக்கிறார். அதுவும் போக அன்னைக்கு பெருமாள் சொன்ன இந்த வார்த்தையை சத்திய பிரமாணமா எடுத்துண்டு பேர்க்கவும் பேராவே அப்படின்னுட்டு ஆண்டாள் நாச்சியார் சாதித்தது போல பெருமாள் ஒரு வாக்கு கொடுத்தான்னா அதை மாத்த மாட்டான், நிச்சயம் கடைபிடிப்பான், நிச்சயம் காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு விசுவாசத்தினாலதான் நாம எல்லாம் சரணாகதி பண்ணிக்கிறோம். அப்படி சரணாகதி பண்ணுங்கோ, உங்களுக்கு மோட்சம் தரேன், உங்களை கரையேற்றுறேன் அப்படின்ற பெருமாளுடைய இந்த வாக்கியம் அதுதான் பிரதானம் அப்படின்றதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அந்த வார்த்தைய, அந்த கீதைய கொடுத்ததுதான் எம்பெருமான் நமக்கு பண்ணின பெரிய உபகாரம். கிருஷ்ணாவதாரத்திலே எவ்வளவோ பண்றான், எல்லாத்த காட்டிலும் பெரிய உபகாரம் அப்படின்னா பகவத்கீதையை கொடுத்து சர்ம ஸ்லோக உபதேசம் பண்ணி நமக்கு எல்லாம் அபயம் கொடுக்கறேன்னு சொன்னதுதான் பெரிய உபகாரம். அத திருவாய்மொழியில நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தாலே அனுபவிக்கிறார். அந்த பாசுரத்திற்கு வியாக்கியானம் பண்ணின போது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் சொன்னது போல எந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னா திருவள்ளிக்கேணியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வெங்கடகிருஷ்ணனும் பார்த்தசாரத்தியும் இதே போல சேவை சாதிக்கிறார். அன்னைக்கு பெருமாள் சர்ம ஸ்லோகத்தை தன்னுடைய வாயால வாய திறந்து சொன்னான், வார்த்தையா சொன்னான். இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் பேசக்கூடாதுன்னு சங்கல்பம் வச்சுருக்கிறபடினாலே அதை தன்னுடைய திருமேனியாலே காட்டிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். பிரதானமா இதை எப்போதும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவன் திருவேங்கடபுடையான் ஸ்ரீனிவாசன் மூலவர். அதுவும் போக அந்த திருவேங்கடமுடையானே வேங்கடவனே கிருஷ்ணனாக சுமதி மகாராஜாவுக்காக திருவள்ளிக்கேணியிலே சேவை சாதித்தான்னு பார்த்தோம். ஆக பார்த்தசாரதி பெருமாள் மூலவரும் திருவேங்கடமுடையானும் வேற வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஸ்ரீனிவாசர் தான் அங்க போய் வெங்கடகிருஷ்ணனா சேவை சாதிக்கிறார். ஆகையினாலே இங்க திருமலையில எப்போதும் அவர் பகவத்கீதையினுடைய சாரமான சரம ஸ்லோகத்தை அதிலே சொல்லப்பட்ட விஷயத்தை தன்னுடைய திருமேனியிலே காட்டிக்கொண்டு அதை அபிநயம் பண்றது போல எப்போதும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறானே, அதை அப்படியே மாத்திக்காம திருவள்ளிக்கேணியிலும் பெருமாள் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பெரியவாள் அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்ன அந்த பாசுரம் என்ன அப்படின்னா, வார்த்தையறிபவர் மாயவர்க்கு ஆலன்றியாவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் வேறற நீக்கி தன் தாளினை கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே அப்படின்றதா திருவாய்மொழி பாசுரம். இதுல இந்த எம்பெருமான் விஷயமான அனுபவத்துக்குன்னு எடுத்துட்டோமானா, வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்றதான ஒரு வரிதான் இந்த எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கக்கூடியதான வரி. வார்த்தை அப்படின்றது இங்க என்ன அப்படின்னா, ஈடுன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்திலே நம்பில்லைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் ஆச்சரியமா எழுதுறார், மகாபாரதம் எல்லாவற்றாலும் சொல்லிற்றாயிற்றது ஒரு வார்த்தையாகாதே பிரயோஜனவத்தாவதிரே. சரமஸ்லோகத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள்னு சொல்றோம் இவரே. அந்த சரமஸ்லோகம் எங்கே இருக்கிறது, பகவத்கீதையில இருக்கிறது. பகவத்கீதை எங்க இருக்கிறது, மகாபாரதத்தில் இருக்கிறது. ஆக பஞ்சம வேதம் ஐந்தாவது வேதம்னு சொல்லக்கூடிய பல அரிய பொக்கிஷங்களையும் தர்மங்களையும் தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்கிற மகாபாரதம் பெரிய கிரந்தம், பெரிய புஸ்தகம். அவ்வளோ பெரிய மகாபாரதத்துல சாரமான ஒரு வார்த்தை, இதுக்கு மேல ஒசந்த விஷயம் மகாபாரதத்திலேயே கிடையாது அப்படின்னு சொன்னால், அத்தனை மகாபாரதத்திற்கும் சாரமாக தேறின ஒரு விஷயம் ஒரு வார்த்தை உண்டுன்னா அது ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு ஆரம்பிக்கக்கூடியதான ஸ்லோகம். அதுதான் முழுக்க மகாபாரதத்துக்கு பிரயோஜனம். ஒரு முறை ஒரு சுவாமி மகாபாரதத்தை பத்தி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல எல்லாரையும் ஈர்க்கணும்ன்றதுக்காக மகாபாரத கதை மாந்தர்கள் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வராளோ அவ பேர் எல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி யாருக்கு என்ன பங்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் மகாபாரத கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை மாதிரி சொல்லி அவளை இன்ட்ரெஸ்ட் வர வச்சு சப்ஜெக்டுக்குள்ள அழிச்சுட்டு போலான்னு அந்த சுவாமியினுடைய முயற்சி. அந்த மாதிரி சுவாமி சாதிச்சுட்டே வர ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணினார், சுவாமி சாதிக்க சாதிக்க அவரை முழுசா சொல்ல விடாம கூடவே பேசிட்டு இருந்தார். இவர் திரௌபதினா ஆமா திரௌபதி அப்படின்னு இவர் ஏதோ திரௌபதி பத்தி இவருக்கு தெரிஞ்சது சொல்றாரு. அர்ஜுனன் அப்படின்னா அர்ஜுனன் அப்படி இப்படின்னு உடனே சுவாமிக்கு சமானமா கூட கூட எத்தியோன்னு பேசிட்டு இருக்காரு. அவர் சுவாமி பார்த்தார், பேசாம நாம சொல்றது இவரே சொல்லலாம் போட்டுருக்கு அப்படின்னுட்டு சுவாமி தேவரீர் மேல வரணும், மேல வந்து தேவரீரே உபன்யாசம் பண்றது, நான் எத்தனை காலம் தான் பண்ணிட்டே இருக்கிறது, மத்தவா கேட்கறது, மத்தவா பண்ணி நான் கேட்கறேன் உட்காந்துக்கோங்கன்னு கூட்டு உட்காந்து வச்சுட்டார். அவர் குடம்பெல்லாம் ஆடி போயிடுத்து, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தா அவர் கொஞ்சம் சங்கோஜமா போயிடுத்து அந்த சொன்னவருக்கு. அப்புறமா அவரே சொன்னார், மகாபாரதம் தெரியும்ன்றதுனால சொன்னேன் சுவாமி, எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு. நீங்க சொன்னது ஒண்ணும் தப்பில்ல, நான் சில கேள்விகள் மட்டும் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னுட்டு சுவாமி கேட்கிறார். அவரே அனுசாசன பருவம் தெரியுமா மகாபாரதத்துலன்னு கேட்டார். ஐயோ அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே சுவாமி அப்படின்னார். சரி போட்டா சாந்தி பருவான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமான்னு, இல்ல சுவாமி தெரியாது. பகவத்கீதை தெரியுமா உமக்கு, ஆஹா அவ்வளவு எல்லாம் நான் வாசிக்கல சுவாமி. விஷ்ணு சகஸ்திரநாமம் தெரியுமோ, இல்ல அதெல்லாம் சம்ஸ்கிருதம், நான் அத்தனை பெருசா இருக்கு மனப்பாடம் பண்ண முடியல என்னால. கிருஷ்ண சரம ஸ்லோகத்தினுடைய பெருமை அதனுடைய அர்த்தம் அதனுடைய தாத்பரியம் அதுவானு தெரியுமோ, இல்ல சுவாமி. அப்ப என்ன மகாபாரதம் வாசித்தீர் அப்படின்னா, மகாபாரத கதைகள் எல்லாம் நல்லா வாசிச்சிருக்காரு இவர். எந்த கதையை யார் கேட்டாலும் சொல்லுவார், யாரான கதையை தப்பா சொன்னா கூட திருத்துற அளவுக்கு அந்த கதைகள் ஆர்வம் உண்டு இவருக்கு. பொதுவா இந்த இதிகாசங்கள் எல்லாம் ஒரு கேரக்டர் மூலமா ஒரு கதையை சொல்றது எதுக்காக அப்படின்னா, தத்துவங்களை புரிய வைப்பதற்காக. இப்ப வேதம் சொல்றச்ச ஒரு தத்துவத்தை நேர சொல்றது எத்தனை பேருக்கு புரியறது, எத்தனை பேர் மனசுல பதியறது, அதுவே சரணாகதி அப்படின்ற ஒரு கான்செப்ட, சரணாகதி பண்ணும் அப்படின்னு 1000 முறை சொன்னாலும் அது புரியுறா போல ஒரு கதையா சொன்னா புரியுறதோ இல்லையோ, ஒரு கதையோ ஒரு உதாரணமோ ஏதோ சொன்னா மனசுல பதியுறது. அந்த மாதிரி சொன்னால் நன்னா புரியும்ன்றதுக்காக ஒரு கதை அதுல ஒரு தத்துவம், இன்னொரு கதை அதுல ஒரு தத்துவம் அப்படின்னு தர்மங்களையும் தத்துவங்களையும் கதை மூலமா கொண்டாட முயற்சிதான் இதிகாசங்கள். இதெல்லாம் புராணங்கள் அப்படின்னா என்ன நடந்ததோ அது அது அப்படி சொல்றோம். இது எல்லாமே வந்து ஒரு ஆர்வத்தை வரவழைத்து விஷயத்தை சொல்றதுக்காக. ஆனா நம்மளுடைய சாமர்த்தியம் கதையை மாத்திரம் கிரகிச்சுருவோம், அதனுடைய தாத்பரியம் தத்துவம்னு வரச்ச 90% அதை அப்படி பேசாம விட்டுடுறோம். அந்த கதை மாத்திரம் நன்னா ஞாபகம் இருக்கிறது. எனக்கு மகாபாரதம் தெரியும், ராமாயணம் தெரியும் சொல்றவாள் எல்லாம் அது இப்படிதான். ஆனா அந்த கதையில கூட எம்பெருமானிடத்திலே அந்த கதையை கேட்கறது மூலமா ஒரு பக்தி வந்து, அந்த பக்தி மனசெல்லாம் அழுந்தி கண்ணெல்லாம் கலங்கி இவன் அந்த பெருமாள் இத்தனை கதைகளாலே சொல்லப்பட்ட பெருமாளுடைய திருவடிகளை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இவனுக்குள்ள வந்து, அதன் பிறகும் இவன் பிரபன்னனா சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போலாம் அப்படியே நடக்கும். அதுவும் உண்டு, ஒன்னும் அப்படி இல்ல இப்படி. சரணாகத்தி பண்ணோன்னு பெருமாள் சாதிச்சிருக்கார், பெருமாளுடைய கட்டளை பகவானுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது, நம்முடைய க்ஷேமத்துக்கு பெருமாள் ஒண்ணு சொன்னானானா அதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விளக்கி நமக்கு உபதேசம் பண்ணி காட்டி கொடுத்திருக்கா, நம்மளவா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, நாமளும் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு பெரிய வேலை பார்த்து அந்த ஸ்லோகத்தை பார்த்து பண்ணிண்டாலும் சரி, இல்ல அந்த இதிகாச புராணங்கள்ல யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே எப்படி பக்தி பண்ணி அனுபவித்தாலோ அந்த மாதிரி அனுபவம் வந்து அதனால ஆழங்கால் பட்டு தனக்கே சரணாகதி பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து உந்துதல்ல பண்ணிண்டாலும் சரி, மொத்தத்துல பண்ண வேண்டியது பெருமாளுடைய திருவடிகளை பிடிக்க வேண்டியது. அப்படி பிடித்தால் பாவ புண்ணியங்கள்லாம் போய் ஜென்மா எல்லாம் இல்லாம போய் பெருமாள் திருவடிகளே ஆனந்தம்னு சொல்லக்கூடிய நிலையான மோட்சம் கிடைக்கிறதுன்றது சம்பிரதாயம். அதுக்காக தான் இதனையும் ஏற்படுத்தினா இத்தனையும். இவர் அதெல்லாம் விட்டுட்டார், கதைகளை மாத்திரம் சொல்லிட்டு வர. அப்ப சொன்னார், உங்க மேல எனக்கு கோபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியறது இல்லன்னு சொல்லல, ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயத்தினால மத்தவெல்லாம் டைவர்ட் ஆறான்றதுக்காக தான் நான் கொஞ்ச நேரம் தமாஷா பேசினேன். சுவாமி, மகாபாரதம் முழுக்க அத்தனை ஸ்லோகத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா மகாபாரதத்தினுடைய சாரமா இருக்கக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாம். இந்த அனுசாசன பருவான்னு சொல்லக்கூடிய பருவத்திலே நிறைய தர்மசாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்தி பருவத்திலே எத்தனையோ தர்ம உபதேசங்கள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல சாரமா திகழக்கூடியது பகவான் தன்னுடைய வாக்காலேயே உபதேசம் பண்ணின வேதத்துக்கு சமானமான, வேதத்துக்கு எப்படி உபனிஷத்து அப்படி வந்து ஞான பாகமா சாரமா இருக்கிறதோ அந்த மாதிரி மகாபாரதத்துக்கே உபனிஷத் போல ஞான பாகமா சாரமா இருக்கக்கூடியது பெருமாள் திருவாயு மலர்ந்தருளின பகவத்கீதை. அதை தெரிஞ்சுட்டா அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அத்தனை ஸ்லோகம் தெரிஞ்சுக்க முடியலன்னா சரம ஸ்லோகத்தை மட்டுமானும் கத்துக்கணும். எதுவுமே இல்லைன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய திருவடிகளை பற்றுவதற்கு சகஸ்திரநாமத்தின் மூலமாகவாவது கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க மகாபாரதம் முழுக்க தெரிஞ்சுக்கல, கதையை தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இத தெரிஞ்சுட்டா போறோம். ஆனா இதெல்லாம் நேரடியா தர்மத்தை உபதேசிக்கக்கூடிய புத்தியை சிரமப்படுத்தி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறபடினால ஒரு ஆர்வத்துக்காக தான் கதைகள்லாம் சொன்னான். அத்தையெல்லாம் பிடிச்சுண்டோ இத்தையெல்லாம் விட்டுட்டா மகாபாரதம் வாசித்ததுல அர்த்தமே இல்லை, ஆகையினாலே இதெல்லாம் படிங்கோ அப்படின்னு சுவாமி உபதேசம் பண்ணினார். நல்ல வேலையா உங்க உபன்யாசத்துக்கு வந்தேன் சுவாமி, அடியன் தேவரீர் சாதிக்க சாதிக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிறேன், இனிமேல் எங்கேயும் அந்த மாதிரி குறுக்க பேச மாட்டேன். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய கதை அது. அந்த மாதிரி நம்பில சாதிக்கிறார், அத்தனை தர்மங்களை அப்படியே கடல் போல குவிச்சு வச்சுருக்கிறது. சமுத்திரம் பாக்கிறதுக்கு அப்படியே வெறும் ஜலம், மேல அலை மோதிராப்புல தெரியுது, ஆனா அது உள்ள எத்தனை கிரியேச்சர்ஸ் இருக்கு, எத்தனை ரத்னங்கள் முத்து பவழம் என்னென்னமோ சொல்றோம், அப்படியே தோண்ட தோண்ட நம்ம கண்ணால பாக்காதது கேள்விப்படாததெல்லாம் போயிட்டே இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி மகாபாரதத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது, அத்தனை உண்டு. அத்தனைக்கும் சாரமானது எது அப்படின்னா, பார்க்கடலிலே இருந்து எத்தனை உத்தமமான வஸ்துக்கள் தோன்றினாலும் எப்படி அதுல இருந்து வந்த வஸ்துக்கள்லயே உத்தமமானது அமுதம்னு சொல்லக்கூடிய அமிர்தமோ, அதை காட்டிலும் உசந்த வஸ்து அமுதில் வரும் பெண் அமுதுன்னு சொல்லக்கூடிய நமக்கு மோட்சமே தரக்கூடிய நம்முடைய அம்மாவான ஸ்ரீ மகாலட்சுமியோ தாயாரோ, அதுபோல இந்த மகாபாரதம் அப்படின்ற சமுத்திரத்திலிருந்து ஒரு உத்தமமான சாரமான ஒரு அமுதம் எது அப்படின்னா இந்த பகவத்கீதையில இருக்கக்கூடியதான சரம ஸ்லோகம். அதனால அதுதான் பிரயோஜனம் அதற்கு. மகாபாரதத்தை கத்துக்கிறது எதுக்காகன்னா பகவத்கீதை சரம ஸ்லோகம் கத்துக்கிறதுக்கு தான் நம்பில சாதிக்கிறார். மகாபாரதம் எல்லாவற்றாலும் சொல்லிற்றாயிற்றது ஒரு வார்த்தையாகாதே பிரயோஜனவத்தாவதிரே, அந்த வார்த்தையை கத்துக்கலன்னா நீ மகாபாரதம் தெரிஞ்சுட்டே பிரயோஜனம் இல்லையே. சரி, இப்ப என்ன வார்த்தை? அந்த வார்த்தை தான் மகாபாரதத்துக்கு சாரம், அதை கத்துக்கல என்ன பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எடுத்து என்ன வார்த்தை? வார்த்தையாவது மாம் ஏகம் என்றதையிரே, நான் ஒருவனே, நீ சரணாகதி பண்ண தகுந்தவன், என் ஒருவனையே நீ சரணமாக பற்ற வேண்டும் அப்படின்ற மாம் ஏகம் அப்படின்ற வார்த்தை தான் இங்க நம்மாழ்வாராலே வார்த்தை அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமோ, கீழடங்களும் கடல் போலே அதில் அமிர்தம் போலே இது. திருப்பார் கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கண்ணால பூமியில பாக்குற கடல்களை காட்டிலும் ரொம்ப பெருசு, அத்தனை பறந்து விரிந்த கடல் இருக்கிறது. அதுல மேல வந்து அப்படியே ஜலமா தெரியறது நமக்கு, பார்த்தா ஏதோ ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் இப்படி அப்படியும் தழும்பிண்டு ஆடிட்டு இருக்கிறது, அவ்வளவுதான் தெரியறது நமக்கு. அதனுடைய ஆழம் என்னன்னு தெரியாது நமக்கு. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சமுத்திரத்தை தேவர்களும் அசுரர்களும் வாசுகி மந்திரம் இதையெல்லாம் கொண்டு நம்ம மத்தாலே கயிறிட்டு தயிரை கடைவது போல கடைந்தா. அப்படி கடைந்த போது மேலோட்டமா இருக்கக்கூடிய ஜலம் பால் இதெல்லாம் போய் கடைசியில எங்க அந்த அமிர்தம் இருக்கிறதோ அது அப்படியே மேல வந்ததுன்னு சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த மகாபாரதம் முழுக்க இந்த கடல் போலே. இந்த சரம ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை ஸ்லோகங்களும் கடலுடைய அத்தனை ஆழமான ஜலம் போலே, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அமிர்தம் தான் இந்த சரம ஸ்லோகம். அதுல பெருமாள் என்ன சொல்றான், என்னை பற்று மாம் ஏகம், என்னையே பற்று அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்னா இவர்கள் அவனை ஒழியவும் பற்றுவர்களோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அவன் என்னை பற்று என்று சொல்லானின்னால் இவர்கள் அவனை ஒழியவும் பற்றுவர்களோ. என்னையே சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டான் பெருமாள், என்னையும் சரணாகதி பண்ணுன்னு சொன்னா நாலு இடத்துல பண்ணி இவங்காலையும் ஊந்து வைக்கலாம். ஒரு ஒரு கிழமை ஒரு ஒருத்தர் காலில் விழுறாப்பல, சனிக்கிழமை இவன் காலில் விழலான்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படி இல்ல, என் ஒருவனையே பற்றுன்னு அந்த ஏன்னு சொல்லக்கூடிய நாராயணனே நமக்கே பறை தருவான்னு தாயார் காட்டி கொடுத்தது போல இவனும் என்னையே பற்றுன்னு ஆச்சரியமா சாதிக்கிறான். அதை உண்மையா புரிஞ்சுண்டா இவர்கள் அவனை ஒழியவும் பற்றுவர்களோ. பெருமாள் நம்ம பேர்ல இருக்கிற அக்கறையில தான் சொல்றான், அவன் ஒருத்தன்தான் நாம எல்லாம் கரையேறதுக்கு வழி, அவனை விட்டா நமக்கு கதி இல்ல, அவன் இல்லன்னா நம்ம இல்ல, அவனிடத்துல இருந்துதான் நம்ம வந்தோம், அவனாலதான் இருந்துட்டு இருக்கோம், கடைசியில என்னைக்கா இருந்தாலும் அவன்கிட்டதான் போய் சேரணும்னு உணர்ந்தவா அவன் என்னையேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை புரிஞ்சிக்காம வேற இடத்துக்கு போவாளோ, போக மாட்டா, இவன் ஒருவனையே சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். வார்த்தை அறிபவர் அப்படின்னா இந்த ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட என் ஒருவனையே சரணமாகப்பற்று என்கிற வார்த்தையை அறிபவர்கள். அறிபவர்கள் அப்படின்னா என்ன, ஏதோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கான் சுவாமி எனக்கு மனப்பாடமா தெரியும் நான் தினம் சொல்லிட்டு இருக்கேன்றது இல்ல, அந்த ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் அதுல பெருமாள் என்ன சொல்லியிருக்கான்றத நன்னா புரிஞ்சுண்டு உள்வாங்கிண்டு அதை கடைபிடிக்கிறது. அத்தனை பெரிய மகாபாரதத்தை முழுக்க கடைபிடிக்க வேண்டாம், அந்த சரம ஸ்லோகத்தை பிரதானமா கடைபிடித்து ஆக வேண்டும். சரணாகதி பண்ணிக்கிறவா பண்ணணும்னு நினைக்கிறவா மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவா எல்லோருக்கும் அது நிச்சயம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு. அவ வார்த்தை அறிபவர், அந்த வார்த்தையை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுட்டு கடைபிடிக்கிறவா. மாயவர்க்கு அப்படின்னு பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள், நாராயணன் கேசவன் திருமால் கண்ணன் எவ்வளவோ இருக்கிறச்ச மாயவன் சொன்னாரு. அப்படி என்ன மாயவன் அப்படின்ற பதத்துக்கு இங்கே விநியோகம், எதற்காக மாயவன் பெயரை இங்க பயன்படுத்தினார் அப்படின்னா, ரகசியங்கள் எல்லாவற்றையும் வெளியிட்டானிரே ஆகையினாலே அவன் மாயவன். பாக்கிறதுக்கு எப்படி வந்தான், சாதாரணமா ஒரு சிறைச்சாலையில புறக்கிறான் பெருமாள். உயிருக்கு பயந்து தன்னுடைய குழந்தைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கேயோ மாத்திண்டு போற ஒரு சாதாரணமான தகப்பனார் வயத்துல புறக்கிறான். அப்படி போறா ஒரு இடைச்சேரியிலே பால் தயிர் பசுக்களை எல்லாம் மேய்ச்சிண்டு விருத்தி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இடையர்களோட இடையனா பெருமாள் வளர்றான். வழக்கை இடக்கை தெரியாத ஆய்ச்சியர் மத்தியிலேன்னு வியாக்கியதாக்கள் தெரிவிக்கிறார். அத்தனை பெரிய ஞானம் கிடையாது, ஆனா நல்ல மனசு இருக்கிறவா, கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறவா, பெருமாள் இடத்துல நிஜமான பக்தி இருக்கிறவா, நன்னா உழைக்கிறவா, ரொம்ப ஆசைப்பட மாட்டா அப்படின்னு உண்மையான பக்தர்களவா. ஆனா ஞானம்னு சொன்னா ரொம்ப பெருசா ஒன்னும் கிடையாது. அவளுக்கு நடுவுல ஒரு சாதாரணமான இடைப்பிள்ளையா தான் பெருமாள் வளர்றான். இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த எம்பெருமான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, சாதாரண இடப்பில்ல பாலம் தயிர சாப்பிட்டு அப்படி இடச்சேரியில கலாட்டா பண்ணிட்டு சுத்திட்டு வளர்ந்த குழந்தை ஆசையமா அழகா இருக்கு, எல்லோருடைய மனசையும் கவர்றா போல அத்தனை அழகோட இருக்கு, எல்லாரிடத்துல வந்து அப்படி சேஷத்தங்கள் எல்லாம் பண்றது, எல்லாரிடத்திலயும் ஆசையா இருக்கு அப்படின்றதுனால எல்லோரும் கொஞ்சரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, திடீர்னு பகவத்கீதையில நான் அன்னையில இருந்து இருக்கேன், நான் தான் சிருஷ்டி பண்ணினேன், என்னையே புடிச்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன், நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்னுட்டு இத்தனையும் சொல்லிட்டு ஆகாசத்தளவும் வளர்ந்து நின்று விஸ்வரூபத்தையும் காட்டுறான். அவனுடைய சரீரத்துல பார்த்தா அத்தனை தேவதைகளும் தெரியறது, முக்காலங்களும் தெரியறது, எல்லாத்துக்கும் மேல நான் ஒருவனே சரணமாக பற்றுவதற்கு உரியவன், என்னையே சரணாகதி பண்ணுன்னு அடிச்சு பேசுறான். வேற என்ன, சாதாரணமா இடப்பிள்ளையா வளர்ந்த குழந்தை இன்னைக்கு பெரியாள் ஆயிடுத்துனா இப்படி எல்லாம் பேசுறது அப்படின்னு சந்தேகம் எல்லோருக்கும். ஆனால் அவன் அசல் இடைப்பிள்ளையா, அசல் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா? இல்லையே, சாட்சாத் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். எல்லா லோகங்களையும் படைத்து காப்பாற்றிக் கொண்டு எல்லாவற்றுக்கும் வசந்த மோட்சம்னு தரக்கூடிய, மோட்சம்னு சொல்லக்கூடிய வசந்த ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரே சக்தி படைத்தவனாயிற்று. ஆகையினாலே மாயவன் அவன், நிருசிம்மனா வரச்சையே நான் தான் பரம்பொருள்னு வந்திருந்தா அந்த கதை வேற. சாமானிய ஜனங்களோட ஒருத்தனா அப்படி இறங்கி வந்து எல்லோருடையும் கலந்து பழகிட்டான் பெருமாள். அதனாலதான் பெருமாளுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொன்னா எல்லோரும் அப்படி உருகிறது, நினைச்சு கண்ணுல ஜலத்தை விடுறது கிருஷ்ணாவதாரம். நிருசிம்மன் வந்து நிக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்தாலே பரதத்துவம்னு தெரியறது நமக்கு. ஆனா கண்ணன் அப்படின்னா நம்மாத்து குழந்தை என்ன சொல்றோம் நாமோ? கண்ணன் அளவுக்கு எம்பெருமானுடைய அவதாரங்கள்ல வேற அவதாரங்கள்ல ஈடுபட்டவர்கள் உண்டோ? எத்தனை ஈடுபட்டாலும் கண்ணன் அப்படின்னா நம்ம பிள்ளையாட்டம் தான் அவன். ஆகையினாலே சாதாரணமானவனாவே வந்து பூர்ண அவதாரம்னு சாதாரணமா மனுஷால போல எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து எல்லா ஆட்டமும் ஆடி கடைசியில நான் தான் வேதாந்தத்தினுடைய விழுப்பொருள், என் கால புடிச்சுக்கோ அப்படின்னுட்டு நான் தான் எல்லாத்துக்கும் அதிபதியின் விஸ்வரூபத்தை காட்டுறான், பகவத்கீதை உபதேசம் பண்றான், அந்த பகவத்கீதையானா எல்லா வேதங்களினுடைய சாரமா இருக்கிறது. அப்பேற்பட்ட கண்ணன் மாயம் பண்ணினான் அந்த அவதாரத்திலே. சாதாரணமா இருக்கிற நான் தான் எல்லாம் அப்படின்னு கடைசியில் காட்டிட்டான் பாருங்க, நம்ப முடியலையே அவனு. ஆகையினாலே மாயவன் அப்படின்னு சொல்றாரு. மாயவன் அப்படின்னா ஆச்சரியமான காரியங்களை பண்றவன் அர்த்தம். அப்படி மாயவனா இருக்கக்கூடிய பெருமாள் அன்னைக்கு பகவத்கீதைய உபதேசம் பண்றச்சா அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே சாரத்தியா நின்று இருந்தானே, அவனுடைய திருமேனி அவனுடைய கோலம் அன்னைக்கு எப்படி இருந்தான் தெரியுமா பெருமாள்? என்ன கெட்டப்ல இருந்தான் தெரியுமா பெருமாள்? அன்னைக்கு கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய் கயிறும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் நிற்கிற ஸ்ரீ பார்த்தசாரதியினுடைய சரணகமலங்களே நமக்கு ஆசிரியிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு ஈட்டுல நம்பில சாதிக்கிறார். மனசுல பார்த்தசாரதி பெருமாள், அதாவது அடியன் சொல்றது வெங்கடகிருஷ்ணன், மூலவர் தியானம் பண்ணிக்கோங்க, இல்ல அந்த படம் இருந்தாலும் செவிச்சுக்கோங்க. தேர்தட்டில் அர்ஜுனனுடைய சாரதியா பெருமாள் எழுந்தருள் இருந்த போது எப்படி எழுந்தருள் இருந்தான் மனசுல கற்பனை பண்ணிக்கணும், தியானம் பண்ணிக்கணும். பெருமாள் எப்படி இருக்கிறான்? கையில உழவுகோல்னு ஒரு கோலை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த குதிரையை செலுத்துவதற்காக எந்த கோலையை வைத்துக் கொண்டு குதிரையை இயக்கினா தேர் ஒழுங்கா போகுமோ அந்த கோலை கையில பிடிச்சிட்டு இருக்கான் பெருமாள். அதை சாட்டன்னு வச்சிருந்தாலும் சரி, தேரோட்டின்றதுனால சாட்டன்னு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்ல கண்ணன் சர்வலோகங்களுக்கும் ராஜாவா இருக்கிறபடினாலே செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்னு செங்கோல் நினைச்சிருந்தாலும் சரி, அல்லது நம்பில்லை சாதிப்பது போல உழவுகோல்னு வச்சிருந்தாலும் சரி, அது என்ன உழவுகோல் அப்படின்னா உழவர்கள் நிலத்தை உழுவதற்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோலுக்கு உழவுகோல்னு பெயர். ஏர் பூட்டி உழறதுன்னு சொல்றமோ இல்லையோ அதுக்கு உழவுகோல்னு பெயர். கோல்னா கொம்பு குச்சின்னு அர்த்தம். நிலத்தை உழக்கூடிய கோல் உழவுகோல். சரி, இவன் என்னைக்கு விவசாயம் பண்ணினா, இவன் என்னைக்கு உழும் தொழில் பண்ணினா, எதுக்காக இவன் கையில உழவு கொள் இருக்கு அப்படின்னா, திருமலை சேப்பிரான் சாதிக்கிறார் பத்தி உழவன் பழம் புணத்து அப்படின்னு. உழவு அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல கிருஷின்னு சொல்றோம். பெருமாள் கிருஷி பண்றானா, பயிர் பண்றானா, உழவு பண்றானா? என்ன உழவு பண்றான்னா பக்தின்னு சொல்லக்கூடிய பயிரை உழக்கூடிய உழவனாக இருக்கிறான். பக்தின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வசந்த விஷயம் சுவாமி, நமக்கெல்லாம் தானா வந்துடாது அது. பெருமாள் நம்ம மனச அப்படி உழுது ஒரு விதை முளைக்கிறாப்புல அந்த விதைய உயிரை கொடுத்து அதுல இருந்து முளை வந்து செடி வந்து பயிர் வந்து அதுல தானியங்கள்லாம் கிடைக்கிறாப்புல அந்த பூமிய பதமா உழணும் முதல்ல. அப்படி பதமா அந்த பூமிய உழுதா விட்டு விதை போடணும், அதுக்கு தேவையான சுசுரூஷைகள் சேவகங்கள்லாம் பண்ணணும், பண்ணினாதான் ஒழுங்கா ப்ராப்பரா அந்த பயிர் வளரும், அதுல இருந்து நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் கரடு முரடா இருக்கக்கூடிய நம்முடைய மனசுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஹிருதயம் நம்முடைய புத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரயோஜனமில்லாத பூமியிலே பெருமாள் ஆச்சரியமா பக்தின்னு சொல்லக்கூடிய விதை முளைத்து வேரூன்றி செடியா மரமா காய்கனிகள்லாம் தந்து அப்படி பெரிய விருட்சமா வளரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை ஹிருதயத்தை எண்ணத்தை பெருமாள் உழறானாம். ஆகையினாலே பத்தி உழவன், பக்தியை பக்தியை பயிர் செய்யக்கூடிய உழவன். லோகத்திலே உழவர்கள்லாம் என்ன பண்றா, அரிசி பயிர் வைக்கிறா, கரும்பு பயிர் வைக்கிறா, கோதுமைய பயிர் வைக்கிறா. ஆனா இந்த உழவன் என்ன பண்றான், பக்தி பயிரை வளர்க்கிறானா. அது அவனால மட்டுமே முடியும், அவனுடைய அம்சமான ஆழ்வாராச்சாரியர்களாலே மட்டுமே முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆகையினாலே இவன் கையிலே வைத்துக் கொண்டிருக்க கூடிய கோல் 3-in-1. ஒரு அர்ஜுனனுடைய தேரோட்டியா குதிரையை செலுத்தக்கூடிய சாட்டை, ஒரு மூங்கில் கழி, அதனுடைய முனையில ஒரு சாட்டை கயிறு கட்டின் இருக்கான். அதை பிடிச்சிட்டு குதிரையை ஓட்டினான்னா போனா போகும், இல்லைன்னா நிற்கும். ராஜாவா எல்லா லோகங்களுக்கும் அதிபதியா, கண்ணனா, துவாரகாதீசனா, பெருமாள் அதை செங்கோலா வச்சுட்டு இருக்கான், அதை வச்சு எல்லா லோகங்களையும் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். பக்தி உழவன் அப்படின்னு பெருமாளை அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தால், கையில பெருமாள் என்ன வச்சுருக்கான், உழவுகோல் வைத்துக் கொண்டிருக்கிறான். நான் தேரை மட்டும் ஓட்ட மாட்டேன், உலகங்களை மட்டும் ஆள மாட்டேன், பக்தியே இல்லாத உன்னுடைய மனசிலே உழுது பக்தி என்ற பயிரை விளைவித்து இந்த சரமஸ்லோகத்திலே சொன்னது போல மாமேகம் சரணம் பிரஜான்னு என்னொருத்தனையே சரணமாக பற்ற செய்வேன்னு பெருமாள் காட்டி கொடுக்கிறான். அந்த விஷயத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கணும்ன்றதுக்காக நம்பில்லை உழவுகோல்னு சாதிக்கிறாரு. இல்லன்னா வெறுமை கோல்னு சொன்னா போறும். திருங்கையாழ்வார் பெருமாள் என்னன்னு பாடினார், பற்றளர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை. கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை. கையில குச்சி வச்சுண்டு அர்ஜுனனுடைய தேருக்கு முன்னால தேர ஓட்டக்கூடிய சாரத்தியாக இருந்தவன். இதெல்லாம் நன்னா புரியுது. பற்றளர் வீய, எதுக்காக நின்று இருக்கான் பெருமாள், ஏன் நிக்கணும் அந்த மாதிரினா, பற்றளர் வீவதற்காக நின்று கொண்டிருக்கிறான். வீய அப்படின்னா அவ தோத்து போகும்படியா, அவ ஜெயிக்காம கீழே உழுந்துடும்படியா. பற்றளர் என்ன யாரு அப்படின்னா, விரோதிகள், பகைவர்கள். யாருக்கு பகைவர்கள், ஒரு பக்கம் பகவானுடைய பக்தர்களா பாகவதர்களா இருக்கக்கூடிய மம பிராணாகி பாண்டவாகான்னு பாண்டவர்கள் எல்லாம் எனக்கு பிராணன் போலன்னு கீதையில பெருமாள் சொன்னானே, அந்த அர்ஜுனன் முதலான பாண்டவர்கள் பாகவதா இவனுடைய பக்தா. அவளுக்கு யார் எதிரியோ அவ இவனுக்கு எதிரி. ஆகையினாலே அந்த எதிரிகள் தோத்து போய் அவ இவ காலில் விழணும், இவன் காலில் விழணும்ன்றதுக்காக கையில கோல வச்சுட்டு இருக்கான். ஒண்ணு, பற்றலர் அப்படின்றத பகைவர்னு எடுத்துக்காம பற்று பிளஸ் அலர்னு பிரித்து பற்று அல்லாதவர்கள், பற்று இல்லாதவர்கள்னு, பக்தி இல்லாதவா அப்படின்னு வச்சுட்டா, யாருக்கான பக்தி இருந்தா இவன் தான் பரம்பொருள்னு தெரிஞ்சுட்டு அவன் சொன்னது மாதிரி அவன் காலை பிடிச்சி சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போய் சுகமா இருக்க போறா, ஆனந்தமா இருக்க போறா. அப்படி பக்தி இல்ல அவளை என்ன பண்றது, ஏ இந்த குழந்தைக்கு பக்தி இல்ல, இது என்னத்த நம்மளுடைய பெருமையை தெரிஞ்சுக்க போறது, சரணாகதி பண்ணி நம்மளண்ட வரப்போறது, அதனால இதை விட்டுடலாம் அப்படின்னு பெருமாளித்தை தண்ணி தெளிச்சு விடாம, ஐயோ போனா போறது, அதுக்காக பக்தி வரல, நாமளான அது மனசுல பக்திய வர வைப்போம்னு ஒரு உழவனை போலே பக்தி பயிரை வர செய்து, அந்த எதிரியா ஆப்போசிட் சைட்ல நிக்கிறவன் கூட இவனுடைய பெருமை தெரிஞ்சுட்டு இவன் மனசுல பக்தி வந்தபடினாலே இந்த பக்கமா வந்து இவன் காலில் விழுறான். விழுந்தானா சரணாகத்தி ஆயிடுறது, காலை புடிச்சுட்டான், அப்ப காப்பாத்தி தானே ஆகணும் அவன், அதுதான் அவனுடைய தர்மம். அப்படி அவன் காலில் வந்து விழணும்ன்றதுக்காக தான பக்தின்னு சொல்லக்கூடிய பயிரையே விளைத்தான் பெருமாள் அவனுடைய மனசுல. அப்போ இந்த உழவு கோலா பயன்படுறது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய குச்சி. பற்றளர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை, திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருவங்கை ஆழ்வாருடைய அனுபவம். அது ஆச்சரியமா, அந்த அர்ஜுனனுடைய தேர்தட்டில பெருமாள் எப்படி இருந்தான்ற காட்சியை படம் பிடித்து காட்டக்கூடிய வாசகம் வரி இது. கையும் உழவு கோலும், கையில உழவு கோல்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டையை பிடித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே மூலவர் வெங்கடகிருஷ்ணன் தன்னுடைய இடது திருக்கரத்திலே அந்த திருமேனியை ஒட்டினாப்புல அந்த கோலை சாட்சி வச்சுட்டு இருக்க. பிடித்த சிறுவாய் கயிறும், சிறுவாய் கயிறுன்னா கடிவாள கயிறு, குதிரையனுடைய வாயில கடிவாளம்னு ஒண்ணு கட்டுறாள் இல்லையோ, அந்த கடிவாளத்தை கொண்டு அதை அப்படியே இயக்கினாதான் சரியா இயங்கும். அது அப்படி இல்லன்னா நல்ல பலம் உடையதுன்றதுனால அது இஷ்டத்துக்கும் போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அந்த வண்டியில அது மேல பிரயாணம் பண்றவாளுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அந்த குதிரையை செலுத்தக்கூடியவன் அதை எப்படி அடக்கி எப்படி தன் இஷ்டத்துக்கு அதை வளைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவனா இருக்கணும். அதை எதை கொண்டு பண்றான் பெருமாள் அப்படின்னா, அதனுடைய கடிவால கயிறை கொண்டு பண்றான், அதற்கு சிறுவாய் கயிறுன்னு பேரு. ஒரு கையில உழவு கோல்னு சொல்லக்கூடிய இந்த சாட்டையை பிடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு கையில குதிரையினுடைய கடிவால கயிறை பிடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு கைக்கு வேலையாயிடுத்து, நாலு கை கிடையாது பெருமாளுக்கு, ரெண்டு கை தான். அப்போ ரெண்டு கைக்கு என்ன வேலைன்னு சொல்லி ஆயிடுத்து. அதே திருக்கோலத்திலேதான் பார்த்தசாரதி பெருமாள் இங்கே மூலவரா சேவை சாதிக்கிறார். யுத்தம் தொடங்கின போது தன்னுடைய பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடிய சங்கத்தை வைத்து பெருமாள் தன்னுடைய திருவாயிலே ஊதினான் இல்லையோ, சங்கம் ஊதியாயிடுத்து, தர்மத்துக்கு அடையாளமா ஞானத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய பாஞ்சசன்யாழ்வானுடைய சப்தம் கேட்டுடுத்து, இனிமேல் இங்கே அதர்மம் நடமாட முடியாது, அதர்மம் பண்றவா நன்னா வாழ முடியாது, அதர்மம் அழிய போகிறது அப்படின்னு அதர்மம் பண்றவாளுக்கு அபாய சங்கு நீங்க காலி அப்படின்னு அறிவிக்கக்கூடிய சங்கு, தர்மம் பண்றவாளுக்கு புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோன்னு மனசுல பக்தியை வர வைக்கக்கூடிய சங்கு, கோவில்ல சங்கு ஊதுறா அப்படின்னா பெருமாளுக்கு விஸ்வரூபமா போறது, பெருமாளை போய் சேவிக்க போறோம், எழுந்து தீர்த்தமாடி நெத்திக்கிட்டு போனோம், கோவிலுக்கு ஓடணும் அப்படின்னு பக்தாலெல்லாம் பெருமாளை நோக்கி ஓடக்கூடிய சத்தம். இப்ப கண்ணன் வாயால பாஞ்சசன்யத்தை ஊதுறான் அப்படின்னா எதிரிகள்லாம் அழிய போறா, அக்கிரமம் பண்றவாள்லாம் ஒழிஞ்சு போக போறா, நாம எல்லாம் நல்லா சுகமா இருக்க போறோம் அப்படின்னு பக்தர்கள்லாம் மனசுல அப்படி ஒரு சாந்தத்தை வர வச்சுக்க கூடியதான ஒரு சப்தம். இந்த ஒரே சப்தமே எதிரிகளுக்கு, அக்கிரமம் அநியாயம் பண்றவாளுக்கு பயத்தை தரக்கூடியதாகவும், இவனிடத்திலே பக்தி உள்ளவர்களுக்கு தர்மப்படி வாழறவாளுக்கு அபயம் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு சப்த விசேஷம் அது, அந்த பாஞ்சசன்யத்தினுடைய ஒலி. ஆகையினாலே அந்த பாஞ்சசன்யத்தையும் தன்னுடைய வலது திருக்கையிலே பெருமாள் பிடித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி பெருமாளுடைய சேவை. அடுத்து என்ன சாதிக்கிறார், சேனா தூளி தூசரிதமான திருக்குழலும், குழல் அப்படின்னா தலைமுடின்னு அர்த்தம், திருக்குழல்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய தலையில இருக்கக்கூடியதான அலாலையா வரிவரியா கண்ணங்கரேல்னு நல்லா சுருண்டு இருக்கக்கூடிய அழகிய கேசபாசங்கள். அது எப்படி இருக்கான், சேனா தூளி தூசரித்தமா இருக்கான். தூளி அப்படின்னா தூசின்னு சொல்றமோ இல்லையோ, அது சேனா தூளி அப்படின்னா சேனைகள் சைன்யங்களினாலே கிளப்பப்படுகிற தூளி. சாதாரணமா அப்படி ஒரு மண் தரையில ஒருத்தர் நடந்து போறாரு அப்படின்னா அவர் கால்பட்டு அப்படி தூசி கிளம்பும், புழுதி கிளம்பும். ஆனா மகாபாரத யுத்த களம்னு சொல்லக்கூடியது, குருக்ஷேத்திர போர் நடக்கக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது, அத்தனை பேர் சேர்ந்து சண்டை போடுறா, கணக்கே இல்லாத மனுஷாலாம் சேர்ந்து சண்டை போடுறா, அத்தனை பேர் அப்படியே எப்படியும் வந்துண்டு குதிச்சுண்டு ஆடிண்டு எகிரி அடிச்சுண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்ச எத்தனை புழுதி கிளம்பும். அப்படி அத்தனை சேனைகள், பாண்டவ சேனைகள் கௌரவ சேனைகள் அத்தனை சேனைகளுடைய தூளி, அவர்களாலே கிளப்பப்பட்ட புழுதி படிந்திருக்கக்கூடிய திருக்குழல் தலை. எல்லாம் ராஜவம்சத்தை சேர்ந்தவா, எல்லாம் பெரியவா, நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிறவா தான், அரண்மனையில இருந்து கிளம்பி வரச்சவன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே வரலாம். இவா யுத்த களத்துல வந்து சண்டை போடணும், இத்தனை சைன்யங்கள் வந்து அவாவா ஆக்ரோஷத்தோட சண்டை போடுறான்னா எத்தனை புழுதி கிளம்பும், அதெல்லாம் எங்க போகும், இவா மேலதான் படியும். இவா சண்டை போட்டுக்கிறா, இவா மேல படியறதுன்றது பரவாயில்ல, இவன் சர்வேஸ்வரன் இவன் மேலையும் படியறது அப்படின்னா என்னுடைய பக்தர்களான பாண்டவர்களுக்காக நான் எதையும் தாங்கிக் கொள்வேன், இறங்கி தேரோட்டணும்னு வந்துட்டேன், சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய நான் இறங்கி தேரோட்டுற நிலைமைக்கு வந்துட்டேன் பக்தாளுக்காக, ஒரு தூளி ஒரு புழுதி அது என் மேல படியிறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்றது போல பெருமாள் தன்னுடைய எளிமையை காட்டிக்கொண்டு அந்த படைகளினாலே கிளப்பப்பட்ட புழுதியானது படிந்திருக்கக்கூடிய தலை, பெருமாளுடைய தலையெல்லாம் அப்படியே புழுது படிந்திருக்கிறதா, அப்படியே தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் நிற்கிற பெருமாள் திருவடி எங்க வச்சிருக்கான்னா தேருக்கு கீழே வச்சிருக்கான். நாற்றின அப்படின்னா நன்னா அப்படியே ஊன்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தட்டு கீழே பெருமாள் நின்று திருவடிகளை வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதியினுடைய அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கக்கூடிய பெருமாளினுடைய சரண கமலங்களே நமக்கு ஆசிரியிக்கத்தக்க விஷயம். இங்க அர்ஜுனன் சொன்னது அடியவர்கள் பாகவதர்னு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு உதாரணமா சொல்லக்கூடியதுதான் அர்ஜுனன். இங்க அடியவர்களுக்காக இத்தனை தூரம் இறங்கி வந்து இப்படி எளியவனா கையில கோல வச்சுண்டு தரையில நின்றுண்டு புழுதி படிய சாதாரணமா இருக்கான் பாருங்க, அவன்தான் அன்னைக்கு அர்ஜுனனுக்காக இறங்கி வந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கிண்டு அவனை காப்பாத்தி நல்ல கதை கடப்பினது போல நமக்கும் பண்ணுவான். ஆகையினாலே நாமெல்லாம் அவனுடைய திருவடிகளையே ஆசிரியக்க வேணும், அவன் திருவடிகளையே பற்ற வேணும் என்பதாக வீட்டுல ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ற இந்த திருக்கோலத்தை, இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே சொல்லப்பட்ட இந்த வர்ணனை எப்படி பெருமாள் அன்னைக்கு நின்றான் அப்படின்னு நம்பிள்ளை காட்டி கொடுத்ததை நாம நேர போய் சேவிக்கணும்னா திருவள்ளிக்கேணியில தான் சேவிக்க முடியும். அப்படி ஆச்சரியமான பெருமாள். இதை திருமங்கை ஆழ்வாரும் ஆச்சரியமாக பற்றளர் வீய கோள்கையில் கொண்டு அப்படின்னு காட்டி கொடுத்தார். இது ஒரு அனுபவம். திருவேங்கடமுடையானே இந்த வெங்கடகிருஷ்ணனா வந்து சேவை சாதித்தான்னு சொன்ன மூலியம். அப்போ திருமலை ஸ்தல புராணத்திலேயும் இவனை பத்தின விஷயம் இருக்கணும். ஏன்னா இவன் தானே அங்க போறான். மலையில இருக்கக்கூடிய சீனிவாசனை பத்தி எல்லா விஷயமும் சேர்ந்ததுதான் அந்த 14 புராணங்கள் 11,000 ஸ்லோகங்களாலே சொல்லப்பட்ட வெங்கடாசல மகாத்மியம். அவன் என்னென்ன லீலைகள் அற்புதங்கள்லாம் பண்ணினான்னு சொல்றச்ச திருவல்லிக்கேணியில போய் வெங்கடகிருஷ்ணனா சேவை சாதிச்சதையும் சொல்லணும் மூலியம். அத சொன்ன அந்த திருமலையில் இருக்கக்கூடியதான வெங்கடகிருஷ்ணன் பத்தின விஷயம். தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜா மகாபக்திமான் பரம பாகவதன் தினம் திருவேங்கடமுடியான சேவிக்கலன்னா அவனுக்கு சாப்பாடு இறங்காது, காரியமே ஓடாது, தினம் திருவேங்கடமுடியான சேவிக்கிறவன். அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி தான் திருமலையையும் அதனுடைய பிரதேசம் திருமலை இருக்கக்கூடிய நாட்டையும் ஆண்டுருந்தான். அவன் எப்பேற்பட்ட பக்தன் அப்படின்னா தினம் திருவேங்கடமுடியான சேவிக்கிறது மட்டும் இல்ல, இவன் திருவேங்கடமுடியானோடு பேச, திருவேங்கடமுடியான் இவனோடு பேச, அப்படியே திருக்கட்சி நம்பியும் தேவப்பெருமாலும் போல இவருடைய உறவு இருந்துருந்தது. நல்லவனா, தர்மத்தின் படியே ராஜ்யம் பண்ணக்கூடியவனா, எல்லோருக்கும் நல்லது பண்ணிட்டு திருவேங்கடமுடியானிடத்திலே உண்மையான பக்தியோடு இவன் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்ததுனால யாராலையும் இவனை ஜெயிக்க முடியல. தொடர்ந்து பல வருஷங்கள் இவனே ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். ஆனா எல்லோருக்கும் இவன் மேல ஒரு பொறாமை, ஏன்னா நல்ல ராஜ்யம் பண்றான், நல்ல மகாவீரனா இருக்கான், ஜனங்களுடைய மனசுல நல்லா இடம் பிடிச்சிருக்கான், பெருமாளுடைய அனுகிரகமும் இருக்கிறது, வீர தீர பராக்கிரமம் உடையவனாகவும் இருக்கான், இவனை ஜெயித்து அந்த நாட்டை கைப்பற்ற முடியலேன்ற பொறாமை எல்லோருக்கும் உண்டு, எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் உண்டு. இவனுடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னா தினந்தோறும் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள்லாம் 1008 சுவர்ண புஷ்பங்களை சொல்லி சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணக்கூடியவன். தினந்தோறும் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுவான். அதனுடைய ஞாபகமா தான் இன்னைக்கும் திருமலையில பெருமாளுக்கு தினம் சகஸ்ரநாமர்ச்சனை நடக்கிறது. பொதுவா எல்லா இடங்கள்லயும் அஷ்டோத்தர சதநாமம்னு சொல்லக்கூடிய 108 நாமாவளிகளாலே அர்ச்சனை நடக்கிறது தான் வழக்கம். சகஸ்ரநாமர்ச்சனா விசேஷமா அது ஒரு உற்சவ மாட்டம் பண்ணுவா. ஆனா திருவேங்கடமுடையானுக்கு தான் தினம் சகஸ்ரநாமர்ச்சனை காத்தால சகஸ்ரநாம அர்ச்சனை முடிஞ்சா விட்டுதான் பெருமாள் தலிகம் செய்யற, தலிகம் செஞ்சா விட்டுதான் சாத்தமர ஆறுது காத்தால. கார்த்தால சாயங்காலம்னு ரெண்டு வேளை பெருமாளுக்கு அஷ்டோத்தர சதநாமம்னு அர்ச்சனையும் நடக்கிறது. இப்படி தினம் சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா பெருமாள் நேர வந்து பேசக்கூடிய பரம பாகவதரான தொண்டமான் சக்கரவர்த்தி ஏற்படுத்தின வழக்கம் அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு தகவல். அப்படி பெருமாளோட ரொம்ப உருகி போய் ஊன்றி போய் இருந்த பக்தர் அவரை ஜெயித்து எப்படியான திருமலையை கைப்பற்றணும் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு ஆசை. ஆனா இவெல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல, திருமலையை ஆளக்கூடிய ராஜாவா நாம மாறணும்னா தொண்டமான் சக்கரவர்த்தியோட சண்டை போட்டு ஜெயித்து அவருடைய நாட்டை கைப்பற்றணும், அவருடைய நாட நம்மோட தேசத்தோட சேர்த்துண்டோமானா திருமலைக்கு ராஜாவாயிடலாம், அதெல்லாம் வாஸ்தவம். அப்படி நீ திருமலைக்கு ராஜாவா அந்த சிம்மாசனத்துல வேணா இடம் பிடிக்கலாமே தவிர தொண்டமான் சக்கரவர்த்திய போல திருவேங்கடமுடையானுடைய மனசுல இடம் பிடிக்க முடியுமோ? முதல்ல திருவேங்கடமுடையான் சாட்சா தொண்டமான் சக்கரவர்த்தி பக்கத்துல ஒரு நண்பனாட்டம் நிக்கிறச்ச அவனை யாரையால ஜெயிச்சிட முடியுமோ? அவனை தோக்கடைச்சிட்டு திருமலைக்கு ராஜா ஆகிட முடியுமோ? இதெல்லாம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ எல்லா தேசத்து ராஜாக்களோடய சண்டை பிடிச்சி நாட்டை பிடிக்கிறாப்புல பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயத்துல யார் யாரோ என்னென்ன முயற்சியோ பண்ணி பார்த்து ரெண்டு மூணு தேசத்து ராஜாக்கள்லாம் பல சைன்யங்கள் பல படைகள் எல்லாம் திரட்டிண்டு வந்து தொண்டமான் சக்கரவர்த்தியோட சண்டை போட்டு பார்த்தா எல்லாம் தோத்து போனாலே தவிர யாரும் ஜெயிக்கவே இல்லை இவனை. அப்படியே இவன் ஏகதேச சக்கரவர்த்தியா இருந்துட்டு நல்ல ராஜாவா பக்திமானா இருந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ராஜாக்களுக்கு பொழுதுபோக்கு வேட்டையாடுறதோ இல்லையோ, அதனால வேட்டையாடணும்னு சொல்லிட்டு குதிரை மேல ஏறி அப்படியே வனவனமா அப்படியே காடு காடா திரிஞ்சுட்டு இருந்தான். அப்படியே திரிஞ்சுட்டு இருந்த போது இவனுடைய தேசத்துல இருந்து அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி போய் சென்னையிலே சமுத்திரக்கரையில இருக்கக்கூடிய பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவள்ளிக்கேணிக்கு போயிட்டான், அந்த காட்டுக்கு போயிட்டான். இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவள்ளிக்கேணின்னு சொன்னது போல அடர்ந்த காடாக இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துக்குள்ள போயிட்டான். அங்க போய் வேட்டையாடிண்டே இருக்கான். அந்த சமயத்திலே சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான், இருட்டு வந்துடுத்து. சரி, இதுக்கு மேல வேட்டையாடுறதுக்கு இல்ல, எங்கேயான எத்தையான சாட்டு படுத்துக்கலாம், நாளைக்கு அடுத்தால பாத்துக்கலாம் அப்படின்னு ஓய்வு எடுத்துட்டான். ராஜா அதனுடைய ஒற்றர்கள்னு இருப்பாளோ இல்லையோ, ரகசியமா வேவு பார்த்துட்டு போய் ராஜாவுக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒற்றர்கள் இருப்பா எல்லா ஊர்லயும். அந்த மாதிரி இந்த திருவல்லிக்கேணி பிருந்தாரண்யம்னு சொல்லக்கூடிய பிரதேசம் மயூரபுரின்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூருக்கு உட்பட்ட பிரதேசம். அதை ஆண்டு கொண்டிருந்த ராஜா மயிலை நகருக்கு அதிபதி என்ன மயிலாப்பூர் ராஜா. அவன் அவனுடைய ஒற்றர்கள் என்ன பண்ணினா, இந்த மாதிரி பெரிய சக்கரவர்த்தியான தொண்டமான் நம்ம ஊருக்கு வேட்டையாடணும்னு வந்து நம்ம காட்டுல தங்கி இருக்கான் அப்படின்னு அந்த விஷயத்த போய் சொல்லிட்டா. சொன்ன உடனே என்ன பண்ணா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், அவன் தனி ஒருத்தனா வந்திருக்கான், அவனுடைய அமைச்சர்கள் சேனாதிபதிகள் அவனுடைய படை அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த சமயத்துல போனா அவனை சுலபமா நம்ம தாக்கிவிடலாம், தாக்கிவிட்டு யாருக்கு தெரிய போறது, ராத்திரியோட ராத்திரியா அவனை ஜெயிக்கிறோம், நாம தான் தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய ஸ்தானத்துல திருமலை ஆள போறோம்னு சொல்லி நம்முடைய தேசத்தோட சேர்ந்து ஆண்டு நம்ம பெரிய சக்கரவர்த்தி ஆயிடலாம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டான். அப்படி தப்பு கணக்கு போட்டு யானைப்படை குதிரைப்படை தேர்படை காலால் படைன்னு நாலு விதமான படைகளோடு கூட காட்டுல தனியா இருந்த தொண்டமான் சக்கரவர்த்தி கிட்ட வந்து, நீயா நானா ஒரு கை பார்த்து விடலாம், நல்ல வீரனா இருந்தா ஒண்டி கொண்டி மோதுன்னு சண்டைக்கு கூட்டு, எல்லா படைகளும் சேர்ந்து தொண்டமான் சக்கரவர்த்தியை தாக்கிறது. தொண்டமான் சக்கரவர்த்தி மகாவீரன் தான், ஆனா இத்தனை பெரிய படை அத்தனை ஆயுதங்களோட தாக்கிறச்ச ஒருத்தர் என்ன பண்ணுவார் பாவம். அவரிடத்திலே சரீர பலத்தை விட ஆத்ம பலம் அதிகமா இருந்தது. தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தெம்ப நம்புறதை காட்டிலும் பக்திய பெருமாள் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை, நமக்காக பெருமாள் இருக்கான் அவன் தான் எல்லாம் பண்றான் அப்படின்றதான ஒரு விசுவாசத்தை நிறையவே உடையவர் தொண்டமான் சக்கரவர்த்தி. உடனே யுத்த களத்தில இருந்து அந்த காட்டில இருந்து ஒரு க்ஷணம் கண்ண மூடி திருவேங்கடமுடையானுக்கு ஒரு பிரார்த்தனை வைத்தார். திருவேங்கடமுடையான தியானம் பண்ணினார். தியானம் பண்ணி திருவேங்கடமுடையானே, தினந்தோறும் எனக்கு சேவை சாதிக்கிற பெருமாளே, இன்னைக்கு ஏதோ வேட்டையாடணும்னு வந்துட்டதுனால உன்னை சேவிக்க முடியாம போயிடுத்து, அதனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, தினம் உன்னை சேவித்தேனானா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வருமா, ஆகையினாலே உடனே எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு தியானிக்கிறான், பிரார்த்திக்கிறான் ராஜா. உடனே திருவேங்கடமுடையான் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிவது போல பிரத்யட்சமா வந்து சேவை சாதிக்கிறார். திருவல்லிக்கேணிக்கு வந்து சேவை சாதித்து, எதுக்காக என்ன கூட்ட, ஒன்னும் இன்னைக்கு உன்னை சேவிக்கல அதனால மனசு ஏதோ கஷ்டமா இருந்தது, சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சேவிச்சுட்டேன், இன்னொன்னும் என் ஒருத்தனை இத்தனை பேர் சேர்ந்து தாக்கறா, என்னுடைய தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் நான் தானே காவலாளி, இவ அக்கிரமம் பண்ணக்கூடியவா, தனியா வர ஒருத்தனை மடக்கி சண்டை போடக்கூடிய அளவுக்கு கீழானவா இவா, இவா கிட்ட நான் தோத்து போய் அந்த ஜனங்களை கேவலம் இவாளுடைய பிடியில சிக்க வைக்க கூடாது, அதனால இந்த யுத்தத்திலே நீ தான் எனக்கு துணை புரியணும். அன்னைக்கு எப்படி அர்ஜுனனுக்கு துணையா பாண்டவாளுக்கு துணையா இருந்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தையோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தொண்டமானுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த யுத்தத்தை நடத்தி வைக்கணும்னு பிரார்த்தித்தான். பிரார்த்திச்ச போது அவனுடைய பக்திக்கு மகிழ்ந்து அவன் நன்னா இருக்கணும் அவன் ஜெயிக்கணும்ன்ற ஆசையில பெருமாள் என்ன பண்ணினார், தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சக்கரத்தை கொடுத்தார். ஏன்னா பெருமாள் யார வதம் பண்ணணும்னாலும் துஷ்ட சக்திகளை வதம் பண்றதுக்கு சக்கராயுதத்தை தான் பயன்படுத்துவர். அதையினாலே தான் பயன்படுத்தக்கூடிய விசேஷமான சக்திகள் வாய்ந்த சுதர்சனம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சக்கரத்தை தன்னுடைய பக்தனான தொண்டமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் கொடுத்துட்டார். இந்த சுதர்சன சக்கரத்தை கொண்டு இவாளெல்லாம் ஜெயிச்சுட்டு வெற்றியோடு கூட நம்ம ஊருக்கு திரும்பி வான்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சு போயிட்டார். இப்ப சக்கரத்தை கொடுத்துட்டாரோ இல்லையோ, கொடுத்துட்டு எப்படி வந்தாரோ அப்படியே சேவை சாதித்து இவாள் எல்லாம் ஜெயிச்சுட்டு நம்ம ஊருக்கு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருந்தார் பெருமாள், சக்கரம் கொடுத்தா எடுத்து, அதனால ஒரு கையில வெறும் சங்கு மட்டும்தான் இருக்கு, அந்த திருக்கோளம் தான் வேங்கட கிருஷ்ணன் சொல்லக்கூடிய மூலவர், வலது கையில வெறும் சங்கம் மட்டும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோளம், சக்கரத்தை கொடுத்தா எடுத்து சங்கம். பொதுவா வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டுன்னு பெருமாளுடைய வலது பக்கத்திலே தான் சுதர்சன ஆழ்வான் இருப்பான், இடது பக்கத்திலே பாஞ்சதன்யம்னு சொல்லக்கூடிய சங்கு இருக்கும். சக்கரத்தை கொடுத்துட்டார் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு, சங்க மட்டும் பெருமாள் புடிச்சுக்கணும். சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் புடிச்சுட்டு இருந்தப்போ சங்கு இடது பக்கத்துல இருந்தது, இப்ப ஏன் வலது பக்கத்துல மாறி இருக்குன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம ரெண்டு கையில ரெண்டு பைய வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா சாதாரணமா போயிட்டு இருப்போம், ஆனா ஒரு பை தான் இருக்குன்னா எது நமக்கு சௌகரியம், எது நமக்கு வாட்டமா இருக்கும், வலது கைக்கு தானே மாத்திப்போம். அதனாலே பெருமாள் அதே மாதிரி சங்கத்தை வாயில வைத்து ஊதணும்னா வலது கையாலே தானே வைக்கிறது வழக்கம், உபதேசம் பண்ணணும்னா வலது கையாலே பண்ணணும், அதனால வலது பக்கத்துல மாத்திட்டு சேவை சாதிக்கிறான். வேங்கட மலையில இருந்து போய் சங்கத்தை வைத்து கொண்டு அன்னைக்கு தேர்த்தத்துல எப்படி சக்கரம் இல்லாம சங்கத்தோடு மட்டும் சேவை சாதித்தானோ அந்த கிருஷ்ணனா சேவை சாதிக்கிறவன், அதனால வெங்கட கிருஷ்ணன். இப்போ தொண்டமான் சக்கரவர்த்தி அந்த சக்கராயுதத்தை கொண்டு அவர்கள் எல்லாம் ஜெயித்து அவன் திருமலைக்கு போய் பெருமாளை சேவித்து பல காலம் ராஜ்யம் பண்ணின்றான்றது அது தனி கதை. இங்க பெருமாள் சங்கத்தை ஏந்தி கொண்டு மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொல்றது போல இடது கையில இருந்த சங்கத்தை வலது கைக்கு மாத்தின்ட்டார், இடது கையை என்ன பண்றது, என்னுடைய திருவடியே உனக்கு கதி. தொண்டமானே, என்னைக்கும் என்னுடைய திருவடியை பிடிச்சிக்கோ, நான் இருக்கேன் உனக்காக. நீ கூட்ட ஒரு க்ஷணத்துல மலை மேல இருந்து இறங்கி இத்தனை தூரம் ஓடி வந்து அனுகிரகம் பண்ணலையா, என்னுடைய சக்கரத்தையே கொடுத்துட்டேன் உனக்கு, நான் கூடவே இருக்கேன்னு காட்டுறது போல என் திருவடிகளிலே என்றும் நிலையான பக்தி கொண்டிருன்னு அன்னைக்கு கீதையில மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொன்னதை இன்னைக்கும் தொண்டமானுக்கு காட்டினான். இன்னைக்கு வரைக்கும் நமக்கெல்லாம் கூட அர்ஷாவதாரத்திலே மூலவரா காட்டி கொண்டிருக்கிறான் வெங்கட கிருஷ்ணன் அப்படின்றது விஷயம். இப்ப பெருமாள் சக்கரத்தை தொண்டமானு கொடுத்துட்டார், சங்கத்தோட வெங்கட கிருஷ்ணனா திருவல்லிக்கேணியில சேவை சாதிக்கிறார். கண்ணன் சங்கத்தை மொட்டை வச்சுட்டு இருக்கான்னா அர்ஜுனனுக்கு தேரோட்டின பார்த்தசாரத்தை அதனால வாயில ஊதுறதுக்காக சங்கு மொட்டை இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுடலாம். ஸ்ரீனிவாசன் வெறும் சங்கத்தோட இருக்க அண்ணன் நல்லா இருக்குமா? ஒன்னு சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் எழுந்திக்கணும், இல்ல எதுவுமே இல்லாம அப்படி பிராட்டியோட சந்தோஷமா பெருமாள் அப்படி உலாவின் இருக்கான் அப்படின்றதுனால சாதாரணமா இருக்கான் பெருமாள், ஆயுதங்கள் இல்லாம இருக்கான்னு அனுபவிக்கணும். ஆகையினால பெருமாள் என்ன பண்ணினா, சங்கோடு சேவை சாதிக்கிறது திருவள்ளிக்கேணியோட இருக்கட்டும், சக்கரம் தொண்டமானு கொடுத்தா எடுத்து அதனால வெறுங்கையோட போலான்னு பெருமாள் ரெண்டு திருக்கரத்தோட திருமலைக்கு வந்து அலர்மேல் மங்கையோட சேர்ந்து பழையபடி வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதனால பெருமாளுக்கு சங்க சக்கரங்கள் கிடையாது. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு தொண்டமான் சக்கரவர்த்தி வெற்றி வாகை சூடி திருமலைக்கு வந்து சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி பெருமாளை வந்து சேவித்து பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு வரான். சுவாமி நீ இல்லன்னா என்னால இந்த காரியத்தை பண்ணிருக்க முடியாது, மனுஷ பலத்தோட தெய்வ பலம் தான் உசந்ததுன்னு நான் தெரிஞ்சுட்டேன்னு எனக்கு புரிய வச்சுட்ட. உன்னாலதான் என்னுடைய தலையிலே இந்த கிரீடம் தங்கறது, நீ இல்ல நீ வந்து அனுகிரகம் பண்ணலன்னா அவா என்ன ஜெயிச்சுட்டு இருப்பா, என் கிரீடம் பறி போயிருக்கும், நான் சாதாரண மனுஷனா இருப்பேன், செத்து கூட போயிருப்பேன். ஆகையினாலே என் தலையில இருக்கக்கூடிய முடிய உன்னுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறேன்னு அவனுடைய கிரீடத்தை எடுத்து பெருமாள் திருவடியில சமர்ப்பித்து இவன் தலைய பெருமாள் திருவடியில வைத்து சாஷ்டாங்கமா சேவித்து பெருமாளுக்கு நன்றி தெரிவித்தான். தெரிவிச்சுட்டு தனக்கு கொடுத்த சக்கராயுதத்தை திரும்ப சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்குன்னுட்டு, சுவாமி நீ எனக்கு யுத்தத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சகாயத்துக்காக உன்னுடைய சக்கராயுதத்தை கொடுத்த, காரியம் ஆயிடுத்து, ரொம்ப நன்றி, திரும்ப கொடுத்துடுறேன், இத ஏன் நின்று சேவை சாதிக்கணும் அப்படின்னு கொடுக்கறான் சக்கரத்தை. பெருமாள் சிரிக்கிறார், நான் சங்கோடு கூட அங்க வெங்கட கிருஷ்ணனா சேவை சாதிக்கிறேன், அங்கேயே சங்கில இருக்கக்கூடிய திருக்கோலம் சங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், சக்கரம் உன்னண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன், இங்க வெறுங்கையோட நிக்கிறேன், இப்ப சக்கரத்தை மாத்திரை வச்சிருந்தா நன்னா இருக்காது, ஆகையினால அது உன்னண்டையே இருக்கட்டும், என்னுடைய அடையாளமா நானாவே நினைச்சுண்டு அந்த சங்க சாட்சா திருவேங்கடமுடையான் அப்படின்னு நினைச்சுண்டு நீ தினம் திருவாராதனை பண்ணிட்டு வா, பிற்காலத்துல என் மனதுக்கு உகந்த உன்னை போல ஒரு பரம பக்தராலே அந்த சங்கமும் சக்கரமும் திரும்ப என்னண்ட வந்து சேரும், நீ எப்படி என்னண்ட நேர்ல பேசக்கூடிய அளவுக்கு பரம பக்திமானா இருக்கிறியோ என்னண்ட ஆசையா இருக்கிறியோ அந்த மாதிரி பிற்காலத்திலே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சுவாமி, ஒரு பாகவதோத்தமர், ஒரு ஸ்ரீவைஷ்ணவர், ஒரு பெரிய சுவாமி வரப்போறார், அவர் கையால நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு திருவேங்கடமுடையான் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு வாக்கு கொடுக்குறான். அது யார் அப்படின்னா சுவாமி எம்பெருமானார். திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளா தேவதாந்திரமான்னு ஒருத்தர் ஒருவர் வாதம் பண்ணின போது கடைசியில ராமானுஜர் தான் போய் ஸ்தலபுராணத்தில் இருக்கக்கூடிய பிரமாண ஸ்லோகங்கள் வேத வாக்கியங்கள் இதையெல்லாம் காட்டி ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் காட்டி சாட்சா திருவேங்கடமுடையான் தான், திருவேங்கடமுடையான் திருமால் தான், மகாவிஷ்ணு தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் நிரூபித்து அப்பவா வாழலாம் ஒத்துக்காம பெருமாளுடைய ஆயுதங்களான சங்க சக்கரங்களை ஒரு பக்கம் வைக்கலாம், வேற வேற தேவதைகளுடைய ஆயுதங்களை எல்லாம் தனித்தனியா வைக்கலாம், எதை பெருமாள் அந்த விக்கிரகத்துல சாத்திக்கிறானோ அந்த தெய்வம் தான் முடிவு பண்ணலாம்னு எல்லோரும் தீர்மானமா ஒத்துண்டு கடைசியில கோவிலுக்குள்ள யாரும் இல்லாதபடிக்கு ராஜா எல்லாரையும் செக் பண்ணி எல்லா ஆயுதங்களையும் பெருமாள் முன்னால ஒன்னு ஒரு தட்டுல அப்படியே வச்சுட்டு கதவு சாத்திட்டா, யாரும் கோவிலுக்குள்ள ராத்திரி போகக்கூடாதுன்றதுக்கு கோவில சுத்தி காவலாளிகள் நிக்கிறா கடும் காவல், பிம்மால விஸ்வரூபத்தப்ப திறந்து பார்த்தா பெருமாள் ஆசிரியமா சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு சாட்சாத் நான் ஸ்ரீமன் நாராயணன் தான், ரிக்வேதத்திலே சொல்லப்பட்டது போல, ஸ்தலபுராணத்திலே சொல்லப்பட்டது போல, 11,000 ஸ்லோகங்களிலே கொண்டாடப்பட்டது போல, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் 200 மேற்பட்ட பாசுரங்களிலே வர்ணிக்கப்பட்டது போல, நான் அலர்மேல் மங்கையோடு வசிக்கக்கூடிய சங்க சக்கரதாரியான ஸ்ரீமன் நாராயணன் தான், யாருக்கும் கலக்கம் வேணான்னு பெருமாள் தெளிவித்தருளினான். ஆக அன்னைக்கு தொண்டமான் சக்கரவர்த்தியினிடத்திலே கொடுத்த சக்கரத்தை இன்று ராமானுஷர் மூலமாக சங்கு சக்கரம் ரெண்டையும் வாங்கிட்டான் பெருமாள். இது ஒரு அனுபவம் என்னன்னா, சக்கரத்தை கொடுத்தான், சக்கரத்தை பின்னாடி பக்தரண்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி சங்கத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனா ஏன் பெருமாள் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறான் அப்படின்னா, ஆச்சாரியனிடத்திலே சமாசிரயணம் பண்ணிக் கொள்ளும் போது சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் தான் படிச்சுக்கணும். ராமானுஜரோ பெரிய ஜெகதாச்சாரியன், திருக்குறுங்குடி நம்பி சமாசேனம் பண்ணின்றது போல நமக்கும் ராமானுஜருடைய சம்பந்தம் போகணும்னு பெருமாள் ஆசைப்பட்டு அதை ஒரு அலங்காரமா சாத்திண்டாலும் கூட ராமானுஜர் கையால சங்கசக்கரம் வாங்கின்ற ஒரு பெருமை சந்தோஷம் வேணும் என்பதற்காக திருவேங்கடமுடியான் அவர் கையால ரெண்டுத்தையும் சாத்திண்டான்றது ஒரு அனுபவம். அதனாலதான் ராமானுஜருடைய வாழ் திருநாமத்திலே அப்பனுக்கு சங்காழி அளித்தருள்வோன் வாழியே அப்பன் அப்படின்னா திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய பெருமாள், திருவேங்கடமுடியானுக்கு அப்பன் திருமலையப்பன்னு பெயர். அவனுக்கு சங்கு பாஞ்சஜன்யம் ஆழி சுதர்சனம் ரெண்டுத்தையும் கொடுத்த பெருமாள் அப்படின்னு ராமானுஜருக்கு அவர் கட்டியத்திலையும் உண்டு வாழ் திருநாமத்திலையும் உண்டு, அந்த பெருமை அவருக்கு உண்டு. இப்படி ராமானுஜர் கையாலே சங்கசக்கரங்களை வாங்கிக் கொண்டு அவர் ஜெகதாச்சாரியர் அப்படின்னு பெருமாளே விரும்பி சங்கசக்கரங்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏற்றமுடைய சுவாமி என்பதையும் பெருமாள் நிரூபித்தான். அன்னைக்கு தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய பக்தியை உலகுக்கு காட்டினான், இன்று சுவாமி ராமானுஜருடைய பக்தியை உலகுக்கு காட்டினான். ஆகையினாலே அந்த திருவேங்கடமுடையானே திருவள்ளிக்கேணிக்கு வந்து இத்தனை லீலைகளும் பண்ணினபடியினாலே அவனுக்கு வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு திருநாமம். அதுபோக இந்த கைரவிணி சரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் திருவள்ளிக்கேணியில இருக்கு, அதனுடைய கரையிலே சுமத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். அவர் ரொம்ப கிருஷ்ண பக்தி உடையவர், கண்ணனுடைய அழகிலே அவனுடைய குணங்களிலே பகவத்கீதையிலே ரொம்ப ஈடுபட்டவர். அவர் அவருக்கு என்ன ஆசைன்னா மகாபாரத யுத்தத்திலே பீஷ்மருக்கு பெருமாள் கடைசி காலத்துல எப்படி சேவை சாதித்தானோ அந்த மாதிரி சேவை நமக்கும் தரணும் பெருமாள், அதை சேவிச்சுட்டு உடனே அவன் திருவடிக்கு போனோம் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டார், அவர் பண்ணாத யாக யஜ்ஞங்கள் தபஸ் ஒன்னும் கிடையாது, நன்னா பெருமாள் அனுபவிச்சுட்டார், பண்ண வேண்டிய தர்மங்கள் எல்லாம் பண்ணியாயிடுத்து, மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான் பாக்கி. போறதுக்கு முன்னாலே ஞானத்திலே சிறந்தவரான பீஷ்மாச்சாரியருக்கு எப்படி சேவை கொடுத்தானோ அந்த சேவையை சேவிச்சுட்டு பரமபதிக்கணும்னு ஆசை அவருக்கு. அது என்ன பீஷ்மாச்சாரியருக்கு பெருமாள் சேவை கொடுத்த கதை, துரியோதனன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பெருமாளிடத்திலே வரம் வாங்கிட்டான், கண்ணாணி ஆயுதம் எடுத்தியானா நாங்கெல்லாம் துவம்சமா போயிடுவோம், இருக்கிற இடமே தெரியாம போயிடுவோம், அதனால நீ உன் கையால ஆயுதமே எடுக்க கூடாதுன்னு அவன் புத்திசாலித்தனமா ஏதோ இரண்யன் வந்து நான் ஆத்துக்கு உள்ளேயும் போகக்கூடாது வெளியும் போகக்கூடாது பகல்லையும் சாகக்கூடாது ராத்திரிலையும் சாகக்கூடாது மனுஷாலும் கொல்லக்கூடாது மிருகங்களும் கொல்லக்கூடாதுன்னு பெரிய அறிவாளி ஆட்டமா அப்படியே ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபேம் பண்ணி கேட்கற மாதிரி வரம் கேட்டான். அத்தனையும் வாரி சாட்டு பெருமாள் ஒரு க்ஷணத்துல முடிச்சிட்டு போயிட்டான். அவனை அவனுடைய வரத்துக்கு தகுந்தது போலவே பிரம்மாவுக்கு ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்தாமல் நீ எத்தனை யோசித்தாலும் நான் அத்தனை சாமர்த்தியத்துக்கும் மேலான சாமர்த்தியம் உடையவன் என்பதை நிரூபிப்பது போல அப்படி ஒரு மின்னல் ஒரு க்ஷணத்துல வந்துட்டு போற மாதிரி பெருமாள் அப்படி இரண்டனுடைய கதையை முடிச்சான். அன்னைக்கு அப்பேற்பட்ட பெருமாள் இன்னைக்கு என்ன பண்றான் பாருங்கோ, பாண்டவா எங்க பக்கம் நில்லுன்னு இவனை பிரார்த்திக்கிறான், கௌரவா எங்க பக்கம் நில்லுன்னு அவா பிரார்த்திக்கிறா, பெருமாள் தர்மம் பண்றவா நல்லது பண்றவாளுக்கு தானே துணை போகணும், அவளுக்கு எப்படி துணை போறது, அதனால பாண்டவா பக்கம் தான் பெருமாள் இருக்கிறான்றது தீர்மானம் ஆயிடுத்து. அப்போ கடைசியா ஒரே ஒரு வழி வேணா பண்ணலாம், பெருமாள் நல்ல ஆயுத பயிற்சி இருக்கக்கூடியவர் மகா வீரன், அதனாலே பெருமாள் ஆயுதம் மட்டும் எடுக்கலன்னா நாம ஈஸியா ஜெயிச்சு விடலாம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டான் துரியோதனன். அதனால கண்ணா நீ எங்க பக்கம் நிக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்காக வந்தேன், ஆனா நீயும் அவா பக்கம் நிக்கிறேன்னு சொல்ற, ஆனா எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணு, உன்னை தேடி வந்தனோ இல்லையோ, நீ ஏதோ உதவி பண்ணுவேன் எதிர்பார்த்த ஆசையா வந்தனே, எனக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணு, சரி என்ன பண்ணணும் சொல்லு முடிஞ்சா பண்றேன்னு பெருமாள். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னா, சரி எடுக்க மாட்டேன் போ போயிட்டு வா தைரியமா இரு. இவன் வந்து சொல்றான், கண்ணனிடத்துல நான் பிரார்த்திச்சுண்டேன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் அஞ்சு பேர் தான் இருக்கா, இவனும் ஆயுதம் எடுக்க போறது இல்ல, சர்வசாதாரணமா அவ கதையை முடிச்சுடலாம் நாம தான் எல்லாம் அப்படின்னுட்டு ஒரு இருமாப்போடைய வரான் இவன். ஆனா பீஷ்மாச்சாரியர் என்ன பண்றார், அது என்னமா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான், நான் பரம பக்தன், அவன் ஆயுதம் எடுக்கும்படியா பண்றேன் பாருங்கன்னு இவர் ஒரு பிரமாணம் பண்ணினார், கண்ணனா ஆயுதம் எடுக்க செய்வேன், கண்ணன் ஆயுதம் எடுத்தே தீர்வா எடுக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை ஒரு பிரமாணம் பண்ணினார். பெருமாளை பத்திதான் எல்லாருக்கும் தெரியுமே, தன் வார்த்தையை விட தன்னுடைய அடியவர்களுடைய வார்த்தையை காப்பாத்துறதுலதான் பெருமாளுக்கு ருச்சி அதிகம். பகவானான தன்னுடைய வாக்கு பொய்த்தாலும் பரவாயில்லை, பாகவதர்களான தன்னுடைய அடியார்களினுடைய வாக்கு பொய்க்க கூடாது, அவா சத்திய வாக்குகளா இருக்கணும் அப்படின்றது பெருமாளுடைய திருவுள்ளம். அதை நன்னா தெரிஞ்சின்றவர் பீஷ்மாச்சாரியர், அதனாலதான் ஞானாதிகர்னு பெயர் அவருக்கு, நல்ல ஞானம் உடையவர். அதனாலே ஆயுதம் எடுக்கும்படியா பண்றேன்னு பிரமாணம் பண்ணிவிட்டார். மகாபாரத யுத்தத்திலே பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கிறது, சரமாரியா பீஷ்மர் அம்புகளால போட்டு தாக்கிறார், முடிஞ்ச மட்டும் அர்ஜுனனை காப்பாத்தணும்னுட்டு கண்ணன் அர்ஜுனன் தேருக்கு முன்னால சாரத்தியா நிக்கிறபடினால தன்னுடைய முகத்துல அந்த அம்புகள் எல்லாம் வாங்கிண்டான், அப்படி அர்ஜுனன் அழியணும்னு பீஷ்மாச்சாரியர் அந்த அம்புகளை எய்தார் பாருங்கோ, அந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய முகத்துல வாங்கிட்டு முகமெல்லாம் பொத்தல் பொத்தலா பொத்தல் பொத்தலா போயிடுத்து, வெடுக்களா ஆறாத ரணங்களா போயிடுத்து பெருமாளுக்கு. அந்த திருமுக மண்டலத்தை தான் திருவல்லிக்கேணியிலே பார்த்த சாரத்தின்னு சொல்லக்கூடிய உற்சவர் நமக்கெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அடியவனான அர்ஜுனனுக்காக நான் இதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு காட்டிக் கொண்டிருக்கக்கூடியது உற்சவருடைய திருக்கோலம். கண்ணனுடைய முகத்துல அப்படியே ரத்தம் பெறுகிறது. யாரா இருந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய முகத்துல ரத்தம் வராப்பல அம்பு விட்டுண்டே இருக்கான்னா எத்தனை கோபம் வரும். அந்த கோபம் நிறைய வந்துட்டுனா, கோபம் நிறைய வரும்படியா தூண்டினா உடனே கண்ணன் ஆயுதம் எடுப்பான், கண்ணன் ஆயுதத்தோட சேவிச்சு விடலாம், நம்முடைய பிரதிஜை ஜெயிச்சுடுவோம், கண்ணன் தோத்து போயிடுவான்னு பீஷ்மருக்கு ஒரு ஆசை. ஆனா பெருமாளுக்கு இது தெரியாதா? நமக்கே தெரியறச்ச பெருமாளுக்கு தெரியாதா? பெருமாள் என்ன பண்ணினா, அப்படியே கண்ணன் பீஷ்மரை பார்த்து அப்படியே புன்முறுவலா லேசா சிரிக்கிறான். உங்களுடைய பிரதிஜையை நிறைவேற்றணுன்றதுக்காக எப்படியெல்லாம் முயற்சி பண்றீங்க சுவாமி அப்படின்னு சிரிக்கிறான் லேசா. பீஷ்மர் பாகவதோத்தமர், பெருமாளுடைய திருவுள்ளத்தை நன்னா புரிஞ்சின்றவர். சரி, இவனை தாக்கினா கோபம் வரல, இவனுடைய அடியவனான அர்ஜுனனை தாக்கினா கோபம் வந்துதானே ஆனோம். இவன் தானே சொன்னா நம பிராணாகி பாண்டவாகான்னு, பாண்டவர்கள்லாம் எனக்கு பிராணன் போல, அதுலயும் அர்ஜுனன் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன்னு சொன்னவன் இவன் தானே. அதனால இவனை விட்டுடலாம், அர்ஜுனனை தாக்கலாம், அப்ப எப்படி கோபம் வராம போறது, எப்படி ஆயுதம் எடுக்காம இருக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்னு பீஷ்மர் சரமாரியா தொடர்ந்து கண்ணனை விட்டுட்டு அர்ஜுனனை தாக்க ஆரம்பித்தார். அப்படி தாக்கின போது பெருமாளுக்கு உடனே கட்டுக்கடங்காத கோபம், என்னுடைய பக்தனை என்ன நம்பி நின்று இருக்கிறவனே, ஏன் தேர்ல இருக்கிறவன நீ தாக்கறியான்னு கோபம் வந்துடுத்து. உடனே சுதர்சன ஆழ்வான தியானம் பண்ணிட்டார். சுதர்சன ஆழ்வான் கைக்கு வந்தான், கையில இருந்து அப்படியே சக்கரத்தை கையில வச்சுண்டு ரதத்தில இருந்து தேர்ல இருந்து குதிக்கிறான் பெருமாள். ஒரு ஆவேசத்தோட குதித்து நேர பீஷ்மாச்சாரியர் இடத்திலே கோபத்தோட ஓடி வரான். அப்படி வந்த கோபத்துக்கு வந்த வேகத்துக்கு அந்த சக்கரத்தால ஒரே சீவு, வாழத்தண்ட சீவரா போல அவர் கழுத்தை சீவிட்டு இருக்கலாம் பெருமாள். அத்தனை கோபம் பெருமாளுக்கு, அர்ஜுனனை போட்டு இப்படி தாக்கறாருன்னு. பீஷ்மர் தான் மகாஜானியாச்சே, உடனே என்ன பண்ணினார், தன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே தரையில போட்டுட்டு உடனே அவன் காலில் ஊந்துட்டார். அப்படியே துபகடியர்னு ஊந்துட்டார், கண்ணா சரணம் சரணம் அப்படின்னுட்டு சரணாகதி பண்ணிட்டார். கண்ணா, நான் எதுக்காக இந்த காரியங்களை எல்லாம் பண்ணேன்றது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், இருந்தாலும் கூட உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தனான அர்ஜுனனை, நான் என்னதான் உன்னுடைய பக்தனா இருந்தாலும் ஒரு பக்தன் இன்னொரு பக்தனை தாக்குறது கூட சரியில்லைதான், உன்னுடைய பக்தனே இன்னொரு பக்தனை தாக்கினாலும் உன்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுதான், எல்லாம் புரியறது எனக்கு. ஆனா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நீ அவளுக்கு ஒரு சபதம் கொடுத்த பேர், அது கொடுத்துருக்க கூடாது. யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருவியான்னா, நல்லவா கெட்டவான்னு வித்தியாசம் இல்லையா உனக்கு? நீ ஆயுதம் எடுக்கலன்னா ஜெயிச்சுடலாம்னு நினைச்சுட்டு இருக்கா இருமா போட, அந்த சூழ்ச்சி தெரியாம நீ பாட்டுக்கு அவளுக்கு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வரம் கொடுத்துட்டே, அது கொடுக்கலாமோ? அதனாலதான் உன்னை எடுத்து எடுக்க வைப்பேன் அப்படின்னு நான் பிரமாணம் பண்ணினேன், நான் சவால் விட்டேன், இப்ப எடுக்க வச்சுட்டோம் பாத்தியா உன்ன. கண்ணா, எனக்கு ஒண்ணுமில்ல, எனக்கு போற நேரம் வந்துடுத்து, உன்னுடைய திருவடிகளை சீவை குண்டத்தில் அடையக்கூடிய சமயம் வந்துடுத்து, மோட்சம் போற காலம் வந்துடுத்து, எனக்கு போற காலத்துல உன்னை ஆயுதத்தோட சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்போதும் ஆச்சரியமா இருக்கக்கூடிய உன்னுடைய அழகை ஆயுதமேந்தி கொண்டிருக்கக்கூடிய கோலத்திலே சேவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டேன். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை அடிச்சு பார்த்தேன், உனக்கு கோபம் வரல, வேற வழியே இல்லாம அர்ஜுனனை தாக்கின, நீயும் ஆயுதம் எடுத்துட்டேன், நானும் சேவிச்சுட்டேன், நான் பண்ண அத்தனை தப்புகளையும் மன்னிச்சுடு, என்னுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடு, நீ கீதையில சொன்னது போல பாவம் புண்ணியம்னு எல்லாத்தையும் உன் திருவடியில விட்டுடுறேன், மாமேகம் சரணம் பிரஜைன்னு சொன்ன நீ ஏகத்தையும் உன் காலில் உழுந்து கிடக்குறேன், இப்போ நீ என்ன காப்பாத்து, எனக்கு மோட்சம் கொடு, என்ன மன்னிச்சு விடுறாப்பான்னு பீஷ்மர் சரணாகதி, தீர்க்க சரணாகதி பண்ணிவிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அவன், சரின்னு விட்டுட்டான். சரி, உங்களுடைய பிரார்த்தனை படியே ஆறுது அப்படின்னு விட்டுட்டான். இப்படி அர்ஜுனனுக்காக இறங்கி வந்து தேரோட்டி அவனுக்காக முகத்துல ரத்தம் வழியும்படியா காயங்களை எல்லாம் தாங்கிக்கிறான். அத்தனை தூரம் அடியவர்களுக்கு இறங்கி வரான். ஒரு பக்கம் பீஷ்மர்னு சொல்லக்கூடிய இன்னொரு அடியவருக்காக தனக்கு தான் கொடுத்த வார்த்தையையும், கண்ணா நீ சொன்னிய இப்படி மாத்தின்ட்டே அப்படின்னு அவ பழித்தாலும் பரவாயில்ல, அந்த 100 பேரும் அவ குடும்பத்தை சேர்ந்தவாலும் இந்த லோகமோ அப்படின்னுட்டு, உலகமே தன்னை வந்து இவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயுதம் எடுத்தானே என்ன பெருமாளிவன்லாம் அப்படின்னு பேசினாலும் பரவாயில்லை, பீஷ்மர்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தருடைய பிரதிஜையை நிறைவேற்றுவதற்காக நான் என்னுடைய அபகீர்த்தி, என்னுடைய இகழ்ச்சி எல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன், என்னுடைய அபகீர்த்தியை விட பீஷ்மருடைய கீர்த்தி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னுட்டு பீஷ்மர்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்காக எடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆயுதத்தை எடுத்தவன் அப்படி அடியவர்களுக்காக இறங்கி வந்து எதை வேணாலும் பண்ணக்கூடிய பெருமாள் அவன் தான் இங்கே வெங்கடகிருஷ்ணனாவும் பார்த்தசாரதியாகவும் சேவிச்சுருக்கான். ஆகையினாலே அவனை போய் சேவிங்கோ அப்படின்னு சொல்ற. உடனே பீஷ்மாச்சாரியர் சரணாகதி பண்ணிட்டார். பெருமாள் அப்படியே மோட்சம் தரேன்னு அவருக்கு வரம் கொடுத்துட்டான் கண்ணன். அவர் சரதல்பத்திலே படுத்துக்கொண்டு உத்தராயணம் வந்தா உத்தராயணம் வந்தா விட்டு போலான் இருக்கேன் அப்படின்னுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கார். உடனே பெருமாள் தனக்கு எந்த கோலத்திலே சேவை சாதிக்கணும்னு நினைச்சாரோ அந்த சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கண்ணன் நிற்கக்கூடிய சேவையை சேவித்துக் கொண்டு தர்மபுத்திரரை வியாஜமா வச்சுண்டு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை கண்ணனுக்கு விஷயமா கண்ணன் விஷயமா கண்ணன் காதால கேட்டு குளிரும்படியா அருளி செய்கிறார் பீஷ்மர். அப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்லக்கூடிய உசந்த பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்தை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணின மருத்துவராக பீஷ்மாச்சாரியர் அந்த சரதல்பத்திலே படுத்துக்கொண்டு எப்படி கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த சேவையை சேவிச்சுண்டு ஆழ்வார்கள் எப்படி பெருமாளை சேவித்து அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடா பாசுரங்களை எல்லாம் பாடினாலோ அதுபோல குருக்ஷேத்திர யுத்தத்திலே வாயில வைத்து ஊதுவதற்காக சங்கத்தை மட்டும் வச்சிருந்த பெருமாள் இவருக்காக சக்கரத்தையும் ஏந்தி கொண்டு சங்க சக்கரதாரியாக சேவை சாதித்தான். அந்த சேவையும் சேவிச்சுண்டு சகஸ்ரநாமம் பாடி அவர் காலம் வந்தாவிட்டு பரமபுதிக்கிறார் அவர். இதெல்லாம் நடந்த விஷயம். இப்படி அடியவர்களுக்காக தான் இறங்கி வருதும் அடியவர்களுக்காக தான் கொடுத்த வார்த்தையே மாத்திக்கிறதும் அர்ஜுனனுக்காக பெரிய சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவன் சாதாரண ஒரு தேரோட்டியா இறங்கி வந்து தூசியில புழுதியில படிஞ்சுண்டு ரத்தக்கரை வாங்கிட்டு காயம் வாங்கிட்டு இத்தனையும் கஷ்டப்படுறதும் அத்தனை கஷ்டத்திலையும் உசந்த சக்கர சக்கரம்னு சொல்லக்கூடிய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு எவ்வளவு சிரமமா இருக்கும். முகத்துல அப்படியே புத்தல் புத்தலா புத்தல் புத்தலா ரத்தம் வடிகிறது, உடம்புல தெம்பே இல்ல. அந்த சமயத்துல இத்தனை பெரிய சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்திக்கணும்னா எத்தனை சிரமம். ஆனா பீஷ்மர் ஆசைப்பட்டுட்டாரே, அவர் பிரதிஜை கொடுத்துட்டாரு, அவர் வாக்க காப்பாத்தி ஆனோம், சரணாகதி வேற பண்ணிட்டாரு, எழுத்துதானே ஆனும். இப்போ அத்தனை சுமையா இருக்கக்கூடிய சங்கமும் சக்கரமும் கூட ஒரு புஷ்பம் போல அப்படி லேசா எடுத்தான் பெருமாளுக்கு. ஏன்னா அடியவருக்கு சேவை சாதிக்கணுமேன்ற எண்ணத்தினாலே. அப்படி அடியவர்கள் பலருக்காக பல விதத்திலே இறங்கி வரக்கூடிய டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி அந்த தன்மையும் சங்கு சக்கரங்களை ஏந்திக் கொண்டு நானே சர்வேஸ்வரன் நானே பரம்பொருள் என்று காட்டக்கூடிய அந்த சுவாமித்வமும் அடியவர்களுக்காக யார் எப்படி ஆசைப்படுறாளோ அப்படி சேவை சாதிக்கக்கூடிய எளிமையும் பீஷ்மருடைய தோஷங்கள் என்ன பாண்டவர்களுடைய தோஷங்கள் என்ன இதையெல்லாம் மனசுல வச்சிக்காம அவ பக்தாளா இருக்கிறபடினால குழந்தையினுடைய தோஷங்களை எல்லாம் பொருட்படுத்தாம அந்த குழந்தையினிடத்திலே பாசம் செலுத்தக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தாயை போல தன்னுடைய அடியவர்களான பாண்டவர்கள் என்ன பீஷ்மர் என்ன இவா கிட்ட இருக்கிற குற்றம் குறைகள் தோஷங்களை எல்லாம் பார்க்காமல் அதையே போகியமா கொண்டு அவளுக்காக ஒரு அம்மா போல இறங்கி வந்து இவன் செலுத்தக்கூடிய வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய அந்த தாய் அன்பும் இதெல்லாத்தையும் சேவிக்கணும்னு சுமதி மகர்ஷி பல வருஷங்கள் தவம் பண்ணினார். அவருக்கு இதெல்லாம் விக்கிரக ரூபமா இங்கே சேவை கிடைச்சுடுத்து திருவல்லிக்கேணியில. கண்ணன் எம்பெருமானும் பீஷ்மாச்சாரியருக்கு எப்படி சேவை கொடுத்தானோ அது போலவே சுமதி மகர்ஷிக்கும் சேவை கொடுக்கிறான். வியாசருடைய சிஷ்யரான ஆத்ரேய மகர்ஷியினாலே இங்கே விக்கிரகமா பிரதிஷ்ட பண்ணப்பட்டார், அவர் ஆராதித்தார், விக்கிரக ரூபமா பெருமாள் சேவை சாதிச்சுட்டான். எப்படி ஆசைப்பட்டாரோ அப்படி குடும்ப சகிதமா சேவை சாதிச்சுட்டான். ஒன்னும் அதுக்கும் மேல கடைசி காலத்துல பீஷ்மருக்கு பிரத்யேகமா சேவை சாதித்து மோட்சம் போறதுக்கு சாட்சியா நின்னது போல சுமதி மகர்ஷிக்கும் கடைசி காலத்திலே நிஜமா சேவை கொடுத்து அவரை மோட்சத்துக்கு அழிச்சும் போனோம்னுட்டு நிஜமாவே வெங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதியா அந்த தேர்தட்டில் இருக்கக்கூடிய திருக்கோலத்திலே வந்து சேவை சாதித்து சுமதி மகர்ஷிக்கு மோட்சம் கொடுத்து அவர் அழிச்சுட்டு போனான். அப்படி பார்த்தனுக்கு சாரத்தியம் பண்ணினவனானபடியினாலே பார்த்தசாரதி அதற்கு ஆதாரமா பீஷ்மராலே பட்ட அம்பு துளைகளை எல்லாம் தன்னுடைய முகத்திலே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய உற்சவர். பீஷ்மர் அர்ஜுனனை நோக்கி அம்பு விட்ட போது அந்த அம்புகள் எல்லாம் கண்ணன் தாங்கிட்டான் பாருங்க. அப்ப முகத்தில் இருக்கக்கூடிய பொத்தலை எல்லாம் நம்ம எல்லா நாளும் 365 நாளும் சேவிக்கிறோம் பார்த்தசாரதியனுடைய திருமுக மண்டலத்திலே. அம்பு என்ன நேரம் முகத்துல மட்டமா போயிருக்கும், மார்பு கை அங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் போயிருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுடைய மார்பிலே துளைக்கப்பட்ட அம்பு கூட உள்ளது. அத ஆணி மாசம் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடக்கிற சமயத்துல திருமஞ்சனம் எல்லாம் ஆணா விட்டு பெருமாளுடைய இடுப்பிலே யசோதை பிராட்டி கண்ணினுன் செலுத்தாம்புன்னு சொல்லக்கூடிய துண்டு கயிறை போட்டு இறுக்கி உரலோடு கட்டின அந்த தழும்பு அந்த அடையாளம் அந்த இம்ப்ரெஷனை சேவிக்கிறதுக்கு போறோமே லைன்ல நின்று ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்து சேவிக்கிறோமே, அப்ப பெருமாளுடைய திருமார்பிலே பீஷ்மருடைய அம்புப்பட்ட அந்த துளைகளையும் சேவிக்கலாம், பிரத்யட்சமா சேவிக்கலாம். மத்த நாள் பெருமாள் கவச்சம் சாத்தின் இருக்கார், சரண கவச்சம், அதனால சேவிக்கிறதுக்கு இல்ல. இதெல்லாம் சேவித்தா இவன் தான் இன்னைக்கு சாட்சாத்தா பார்த்த சாரத்தியா அர்ஜுனனுக்கு தேரோட்டி சாரத்தியம் பண்ணினவன். அவனுக்கு இங்க விக்கிரகம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணிருக்கான்னு நினைக்கிறதுக்கே இல்ல. அன்னைக்கு விபவாவதாரத்திலே நம்மள போல மனுஷாலா மனுஷ சரீரத்தோட அன்னைக்கு இருந்தவன் இன்னைக்கு அப்படியே அந்த மனுஷ சரீரம் அப்படியே சினிமால காட்டுறாப்புல ஒரு விக்கிரகமா மாறி வந்து இங்க நின்னுடுத்தோன்னு அனுபவிக்கலாம். அப்படி ஒரு திருமேனி இந்த எம்பெருமானுக்கு, தத்ரூபமான திருமேனி. இதெல்லாம் பார்த்ததற்கு தேரோட்டியதை காட்டக்கூடிய எளிமை. சரம ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், மாமேக்கம் சரணம் ரஜா, என் ஒருவனையே என் திருவடிகளையே சரணமாக பற்றுன்னு சொன்னார். அப்ப திருவேங்கடமுடையானாட்டமா தன்னுடைய திருவடிகளை காட்ட வேணுமோ இல்லையோ, பார்த்தசாரதி மூலவர் தன்னுடைய இடது கையாலே தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார். என் திருவடியை பற்று சரணாகத்தை பண்ணுன்னு காட்டின்றிருக்கார். மாமேக்கம் சரணம் ரஜான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மூலவர் காட்டின்றிருக்கார், என் திருவடியையே பற்றுங்கள் அப்படின்னு. உற்சவர் எப்படி இருக்கார், அபயஹஸ்தத்தோடு இருக்கார். அபயம் சர்வபூதேபியகான்னு எல்லா உயிர்களுக்கும் நான் பயத்தை நீக்கி அபயம் தருகிறேன், எல்லோரையும் நான் காப்பாத்துறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை உற்சவர் தன்னுடைய அபயமுத்திரையாலே காட்டிக் கொண்டிருக்கிறார். தேர்தட்டிலே கீதையை உபதேசம் பண்ணினபடியினாலே இவனுக்கு கீதாச்சாரியன்னு பெயர். லோகத்தில் உள்ள எல்லோருக்கும் பல சாஸ்திரத்தினுடைய சாரமான பகவத்கீதையை உபனிஷத்து போலே கீதோபனிஷத்தா இவன் உபதேசம் பண்ணினபடியினாலே இவனுக்கு ஜெகத்தில் உள்ள எல்லோருக்கும் உபதேசம் பண்ணின குருவானபடியினாலே ஜெகத்குருன்னு பெயர். அதனாலதான் கிருஷ்ணாஷ்டகத்திலே ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு கண்ணனே எல்லா உலகங்களுக்கும் உலகில் உள்ள எல்லோருக்கும் குரு ஆச்சாரியன் பகவத்கீதையை உபதேசம் பண்ணினது மூலமாக கொண்டாடுறது கிருஷ்ணாஷ்டகம். ஆகையினாலே சரம ஸ்லோகத்தை மூலவரா ஒரு மாதிரியும் உற்சவரா ஒரு மாதிரியும் பெருமாள் காட்டுறான். மூலவர் என்ன சொல்றார், என் திருவடிகளை பற்றி கொள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். நாம கேட்கிறோம், உன் திருவடியை பற்றினா என்ன கொடுப்பேன், அப்ப உற்சவரா பெருமாள் சொல்றான் அபயம் கொடுப்பேன், கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு கையை காட்டுறான் பெருமாள். அப்படியான ஒரு காட்சி. இப்படி ஆச்சரியமா திருவேங்கடமுடையானே வெங்கட கிருஷ்ணனாகவும் பார்த்தசாரதியாகவும் திருவள்ளிக்கேணியிலே சேவை சாதிக்கிறான். அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திலேதான் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் சக்கராயுதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றபடினாலே திருவேங்கடமுடையானிடத்திலே மட்டுமல்லாமல் திருவள்ளிக்கேணி எம்பெருமானிடத்திலையும் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு உசந்த பக்தி. மயிலாப்பூர் ராஜா இவனை சண்டை போட்டு தோக்கடிச்சு திருமலையை கைப்பற்றணும்னு நினைச்சான். ஆனா பெருமாள் வந்து பிரத்யட்சமா சேவை சாதித்து ஆயுதத்தை கொடுத்துட்டு போயிட்டார், உனக்கே வெற்றின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் மயிலாப்பூர் ராஜாவை தோக்கடிச்சான், அவனுடைய ராஜ்யமும் சேர்ந்து இவனுடைய ராஜ்யத்து கீழே வந்துடுத்து இப்போ. ஆகையினாலே திருவள்ளிக்கேணின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசமும் இவன் கண்ட்ரோல்ல இருக்கு இப்போ. இவனுக்காக பெருமாள் பிரத்யட்சமா வந்து சேவை கொடுத்த இடம் வேற. அதனால திருமலையை போலவே விசேஷ அபிமானத்தோட நிறைய கைங்கரியங்கள் பண்ணினான் தொண்டமான் சக்கரவர்த்தி. பெருமாளுக்கு மண்டபங்கள் கட்டுறது, கோபுரம் கட்டுறது, விமானம் கட்டுறது, பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய மண்டகப்படி மண்டபங்கள் எல்லாம் கட்டுறது, தோட்டம் அமைக்கிறது அப்படின்னு நிறைய பண்ணினோம். குளத்தை செட் பண்ணிடுறது, மதில் சுவர் கட்டுறது நிறைய பண்ணினோம். இது ஆழ்வார் ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். மண்ணு தன் பொழிலும் வாவியும் மதிலும் மாடமாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர் கோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்றானை கண்ணினன் மாடமங்கையர் தலைவன் காமறு சீர்கலிகன்றி சொன்ன சொல் மாலை பத்துடன் வல்லார் சுகமினிதால் வர்வானுலகே. இந்த விற்பெரு விழவும்னு சொல்லக்கூடிய பதிகத்திலே பல சுருத்தியா கடைசி பாசுரமா ஆழ்வார் இது பாடுற. மண்ணு தன் பொழிலும் நல்ல குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய சோலைகளையும் வாவியும் நிறைய திருக்குளங்கள் அல்லது கைரவிணி சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியை செப்பனிடுறது தூர்வாடுறது அந்த மாதிரி வாவின்னு சொல்லக்கூடிய குளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி, மதிலும் பெருமாள் சன்னதிக்கு மதில் சுவர் கட்டுறது, மாட மாளிகையும் பெருமாள் தங்கும்படியா ஒசரமான தூண்களை உடைய அப்படி பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய கோவிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பல மண்டபங்களை கட்டியது, இதெல்லாம் யாருடைய கைங்கரியம் தெரியுமா, யார் பண்ணா தெரியுமா இதெல்லாம். தென்னன் தென்னாட்டை ஆண்ட ராஜா யாருன்னா தொண்டையர்கோன், தொண்டை நாட்டுக்கு ராஜா யாரு, தொண்டைமான் சக்கரவர்த்தி. அவன் செய்த நன்மயிலை திருவள்ளிக்கேணி, அவனாலே இத்தனை கைங்கரியங்களும் பண்ணப்பட்ட மயிலாப்பூருக்கு அருகிலே இருக்கக்கூடியதான திருவள்ளிக்கேணி, அதிலே நின்ற வண்ணம் சேவை சாதிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை திருமங்கை ஆழ்வாரான அடியேன் எத்தனை பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணினேனோ அந்த 10 பாசுரங்களையும் பக்தியோடு சொல்லக்கூடியவர்கள் சுகமினிது ஆழ்வர் வானுலகே. இந்திரன் முதலான தேவர்களாலே சேவிக்கப்பட்டவர்களாக ஸ்ரீவைகுண்டத்திலே மோட்ச சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்திகளாக விளங்குவார்கள்னு பலன் சொல்றார். இப்படி இங்க இருக்கக்கூடிய தோட்டம் என்ன, சோலைகள் என்ன, குளம் என்ன, மாளிகைகள் என்ன, மதில்கள் என்ன, மண்டபங்கள் என்ன, இதெல்லாம் தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய கைங்கரியம்னு சொல்றார். அந்த தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய வம்சத்திலே வந்தவர் தான் சுமத்தின்னு சொல்லக்கூடிய ராஜா. சுமதி மகர்ஷி வேறே, சுமதி ராஜா வேற. இந்த பெருமாளுக்கு பிரத்யேகமா பார்த்தசாரதி சுப்பிரபாதம்னு ஒரு சுப்பிரபாதம் உண்டு. எல்லா பெருமாளுக்கும் பிரத்யேக சுப்பிரபாதங்கள் இருக்காது. பெரும்பாலும் திருப்பள்ளி எழுச்சிதான் பாடுவா. சில பெருமாள்களுக்குன்னு பிரத்யேகமா சுப்பிரபாதம் இருந்தா அதை பாடுவா. அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுக்கு பிரத்யேகமா சுப்பிரபாதம் உண்டு, ரங்கநாதனுக்கு உண்டு, தேவ பெருமாளுக்கு உண்டு, திருவள்ளூர் ராகவனுக்கு உண்டு. அந்த மாதிரி பிரத்யேகமா சில பெருமாள்களுக்கு சுப்பிரபாதம்னு உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் அந்த சுப்பிரபாதத்தை பாடிதான் அந்த பெருமாளை எழுப்புவா கார்த்தால விஸ்வரூபத்துல. அந்த மாதிரி பார்த்தசாரதி பெருமாளுக்குன்னு தனியா பார்த்தசாரதி சுப்பிரபாதம்னு ஒண்ணு உண்டு. திருவேங்கடமுடையானுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் மேக்சிமம் இவருக்கும் உண்டு. அவனுக்கு தனி சுப்பிரபாதம் உண்டா, இவனுக்கும் உண்டு. அவனுக்கு வெள்ளிக்கிழமை திருமஞ்சனமா மூலவருக்கு, இவனுக்கும் உண்டு. அவனும் வேங்கடவன், இவனும் வெங்கடகிருஷ்ணன், அப்படி நிறைய உண்டு ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை. அவன் மார்பிலே தாயார வச்சுண்டு தனிக்கோயில் நாச்சியார் இல்லாம சேவை சாதிக்கிறான். இவனும் பக்கத்திலேயே ருக்மிணி தாயார வச்சுட்டு தனிக்கோயில் நாச்சியார் இல்லாம சேவை சாதிக்கிறான். இப்படி பல ஒற்றுமைகள் உண்டு. அங்கே சுவாமி புஷ்கரணி, இங்கே கைரவினி சரஸ். இப்பேற்பட்ட உத்தமமான பார்த்தசாரதி எம்பெருமானுடைய வைபவம் ஏதோ நம்மால் முடிந்த வரைக்கும் அனுபவிக்கப்பட்டது. இன்னும் தேவ பெருமாள் வைபவம், தீர்த்தங்களினுடைய பெருமை, உற்சவம் இதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். பிருந்தாரண்யனிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.